தோட்டத்துவாவியில் செங்கழனி வாய் நிகழ்ந்த ஆம்பல் வாய்க்கும்பெருகான் செங்கல் பொடிக்கூரை வன்பல் தவத்தவர் செங்கல் செருக்கோயில் செங்கிடுவான் புகழ்ந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தம் தடக்கையன் தங்கையக்கண்ணானை பாடியலுரும்பாவாய். உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியில் அர்த்தானுசந்தானம் பண்ணோம். நேற்றைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, சுருக்கம் முடிக்க வேண்டியதாக இருந்தது. முந்தா நாளைக்கு கரண்ட்டு போடுது, அதனால பிரசாதத்தை அனுபவிக்கல. மேலோட்டமாக ரெண்டு பாசனத்திலையும் நேற்றுக்கு முடித்தோம். அந்த ரீதியில் உள்ளீடான சுவாபதேசம் என்னங்கிறத அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு இன்றைய பாசுரத்துக்கு வருவோம். உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியில் செங்கழனி வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினதான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவை சங்கருவான் போதந்தான். உங்கள் புழக்கடை சேதனர்களுக்கு வீடு எது அப்படின்னு கேட்டோம்னா, ஆ எது அப்படின்னு கேட்டோம்னா மோட்சஸ்தானமாம். புழக்கடை இந்த புழக்கடை தான் சம்சாரமாம். தோட்டம் என்னன்னா ஜீவனோட சரீரம். வாவி வாவிங்கிறது கொள்ளையில இருக்கிற குளம், அது வந்து ஹிருதயமா. அப்ப அந்த வாவிக்கு தீர்த்தம் என்னமே தண்ணீர் அது அப்படின்னா அதுதான் உடம்புல ஓடுற இந்த ரத்தமா. சம்சார சாகரம் இந்த இரவில் ஏன் சம்சார சாகரத்தை இரவு அப்படின்னா, புனக புனக புனக திருப்பி திருப்பி புனராவர்த்ததே புனராவர்த்ததே தான் வருது. நச்ச புனராவர்த்ததேன்னு வரல, திருப்பி திருப்பி இங்க பிறக்கிறோம். அப்படியே ஒரு மனுஷனா வரும், மாடா வரும், ஆடா வரும், ஏதோ விலங்கா வரும், ஏதோ மாத்தி மாத்தி பிறப்பு. இந்த ஜென்மம் மனுஷ ஜென்மங்கிறதுனால அடுத்த ஜென்மம் மனுஷ ஜென்மம் கன்பாமா சொல்ல முடியாது. ஏன்னா ஜடபரதர் தபஸ்வி, தபஸ் பண்ணிட்டு இருக்க முதல் இதுலன்னா கடைசி க்ஷணத்துல மானை பார்த்து வச்சோ பாவம் இந்த மான அவசப்படுறது அப்படிங்க பார்த்தார். அடுத்த ஜென்மம் அவருக்கு மானா வஞ்சுதான். அந்த மாதிரி கஜேந்திர ஆழ்வான் எத்தனையோ தபசு, கடைசியில முக்தி முக்த திசையில கஜேந்திரனா இருந்தான். அதனால இந்த ஸ்திதி தான் கிடைக்கும் சொல்ல முடியாது. அதனால அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த மூதரை அவாய் பாட்டி. அதிலும் நோய் நொடி இல்லாமல் இருத்தல் அரிது. நம்ம ஆழ்வார் காமிச்சு கொடுத்த மட்டும்தான் அந்த ரீதியில இந்த சேதனா பிறந்த நாம் எந்த அளவுக்கு ஒரு வசத்தியான பத்ததி உபாசனை இதெல்லாம் கடைபிடிச்சு முக்த தசை என்பதான இந்த சம்சார சாகரத்திலேந்து விடுவித்துக் கொள்வது என்பதற்கான வழியெல்லாம் ஆராய வேண்டுமாம். இதெல்லாம் வந்து அந்த திரியக்கா இருக்கச்சேலாம் நமக்கு அந்த யோஜனை எல்லாம் வராது. சாப்பிடணும், இலைப்பாரணம், தீர்த்தம் சாப்பிடணும், குழந்தைகள் எல்லாம் பெற்றுக்கிறது, திருப்பி மரணம், இதுதான் இருக்கும் போராட்டம். வாழ்க்கையே ஒரு போராட்டம். ஆனா எம்பெருமான் என்ன பண்றான், அந்த போராட்டத்தில் நாளைய தேதி உண்டான சிரமங்களை அவர்களுக்கு கொடுப்பதில்லை. அவள் இன்ன பொழுது இப்ப நல்லா இருக்கோமோ அதோட சரி, அவ்வளவுதான். அடிபட்டா வலிச்சா அழகுது, அதுக்கப்புறம் திருப்பி சந்தோஷமா இருக்கிறது, அவ்வளவுதான். இது ரெண்டு தான் தெரியும், சந்தோஷம் துக்கம் மாத்தி மாத்தி, அவ்வளவுதான். இது ரெண்டு தான் தெரியும். எதிர்காலம் பத்திய சிந்தனையும் இருக்காது. ஒரு பிளானும் அனிமல்ஸ் எல்லாம் எங்க பிளான் பண்ணிக்கிறது சொல்லுங்க, நாளைக்கு நாளைக்குன்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். மனுஷன் கட்டி போட்டு இழுத்தானா வந்துடுறது, பால் கறந்தானா பாலை கறுக்கிறது, யானையா இருந்தானா கூட நின்று இந்த தொதிக்கைய தூக்கி ஒரு இது பண்ணு அப்ப கத்து அப்படின்னா கத்துறது, இவ்வளவுதான் தெரியுது. இதுலயும் உபாசனையா இருக்கிற ஜீவன்கள்லாம் இருக்கு, அவ்வளவுதான். உபாசனையா இருக்கிற ஜீவன்கள்ங்கிறது லட்சத்துல ஒன்னா இருக்கும், அவ்வளவுதான், லட்சத்துல ஒன்னாதான் இருக்கும் நிச்சயம், அதுல எல்லா சந்தேகமே இல்லை. குருவாயூர்ல கேசவன், குருவாயூர்ல எத்தனை யானை, இத்தனை வருஷமா எத்தனை யானை, ஆனா கேசவன் மொத்தம் தான் அதுல தெரிஞ்சது இல்லையா, எத்தனையோ பேர் இருந்தா அந்த கேசவன் மட்டும்தான் தெரிஞ்சது. சின்ன வயசுலயே அதுக்கு தெரியும், ரொம்ப பிடிவாதமா கிருஷ்ணன்ட்ட. இது ரொம்ப சுட்டிகையா இருக்கு. அதே ரீதியில ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு புரியுது, இந்த பாகனுக்கு எல்லாம் புரியுது. சின்ன குழந்தையா இருக்கிறதுனால சுட்டித்தனம் இருக்கு, வம்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் ஒரு சில பத்ததிக்கு கட்டுப்படுறது. அப்ப இது வந்து ஏன் பெருமாளுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்க கூடாது, பெருமாள் இதெல்லாம் கொண்டு வந்து காமிப்போமே, ஒரு குட்டியானா கொஞ்சம் நன்னா வருது அப்படின்னா. யானைகள் பழக பழக பழகதான் அந்த இடத்துல கொண்டு வருவா. அதுவும் பார்த்தேன்னா ஜெஜாண்டிகா இருக்கும் அந்த யானை எல்லாம். குருவாயூர்ல எல்லாம் போனோம்னா யானை எல்லாம் பார்த்தோம்னா நம்மளோட ரெண்டு மடங்கு பெருசு யானை, 10 அடி 11 அடி 12 அடி தான் இருக்கும் அந்த யானை. அவன் பாகன் ஏறவனே ஆளுக்கு பாய் தான் இருப்பான், அந்த காலை தூக்கி விட்டும் அந்த மேல ஏறும், ஏறத்துக்குள்ள போதும் அதை உக்காத்தி வச்சு ஏறுவான். நின்னண்ட வாக்குல ஏறது ரொம்ப பரிசிரமம், அதுக்கெல்லாம் தினமும் பிராக்டிஸ் இருக்கணும், அவ்வளோ அவசரம் அந்த யானைகள்லாம். இந்த மாதிரி அதுக்கு என்னாச்சுன்னா சின்ன வயசுலயே எம்பெருமான சேவிக்கணும், அந்த சன்னதியை பார்த்துதான் எல்லா காரியமும் பண்ணுமா. அது இது வளர்றது எங்க, எங்கேயோ ஒரு தோட்டத்துல. ஆனா கிருஷ்ணன் எந்த பக்கம் இருக்கானோ அந்த திசையில கொண்டு போய் உணவு கொடுத்தாதான் சாப்பிடுமா, வேற எங்கேயும் கொண்டு போய் கொட்டில கட்டி அங்க சாப்பாட போட்டானா சாப்பிடறது இல்லையா. நீராட்டம் ஒரு இது. இத வந்து இந்த நம்பூதிரிகள்லாம் பார்த்திருக்கா, இதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்மரணை இருக்கு. அவன் கூட்டு சொன்னானா இந்த பாகன்லாம், இது இந்த திக்க பார்த்துதான் பண்றது, இந்த திக்க விட்டா வேற திக்குல எந்த காரியமும் பண்ண மாட்டேங்கிறது, மற்ற திக்குல எல்லாம் அடங்க மாட்டேங்கிறது, இந்த திக்குல என்ன சொன்னாலும் கேட்கறது, ஒரு வித்தியாசமா இருக்கு. நீங்க தான் இதை வந்து இன்னும் பரிசீலிக்கணும், என்னன்னு புரியல எங்களுக்கு இது அப்படின்னு. அப்ப தேவஸ்தானத்துக்கு அதை அரிசின்னு வாங்கோ, எம்பெருமான்ட சமர்ப்பிச்சோம்னா தெரிஞ்சு போறோம் அப்படின்னு. என்ன பண்ணிருக்க, மூணு யானை அப்படி ஸ்ரீவேலி என்பதான ஒரு வசத்தியான உற்சவம் அங்கெல்லாம் கேரளாலாம். சாயங்காலம் சின்ன நம்மள மாதிரி பிரம்மோத்சவம் இந்த உற்சவம் எல்லாம் கிடையாது, பொறுப்பாடெல்லாம் கிடையாது. அங்க ஒரே பொறுப்பாடு, சாயங்காலம் ஆச்சுன்னா மூணு வேலையும், காத்தாலும் மத்தியானம் சாயங்காலம் மூணு வேலையும் இந்த உற்சவமூர்த்தி எடுத்து கோவிலுக்குள்ளேயே ஒரு பிரதர்ஷனம் வருவா ஸ்ரீவேலி என்பதாக. அதுல ஒரு வேலை இல்ல ரெண்டு வேலை காத்தாலையும் சாயங்காலம் இருக்கும், யானைகள் வரும், அந்த யானை மேல ஏறி அந்த பெருமாளை முன்னாடி நிறுத்தி வச்சு அது வருவா, வலம் வருவா. அதுக்கு பின்னாடி பஜனை கோஷ்டி எல்லாம் போகும், கோவிந்தா கேசவா நாராயணான்னு குருவாயிரப்பான்னு அப்படி பாடிந்து போவாளாம். முதன் முதல்ல கொண்டு வர அந்த யானைய இந்த ஊர்வலத்துக்கு, ஊர்வலத்துக்கு வரைச்சே இது சுட்டியா இருக்கு, இதை முன்னாடி கூப்பிட்டுன்னு போங்க, பின்னாடி மூணு யானையும் குருவாயிரப்பனை ஏத்தின்னு வரட்டும், நம்ம அதை இதுக்கு என்ன பழகிறது பார்ப்போம், இந்த பத்ததிக்கு இது பழகுமா பார்ப்போம் அப்படின்னா, உட்காந்து வச்சுட்டா முன்னாடி வந்து உட்காந்துருத்து குருவாயிரப்பனை எதிர்க்க பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணின்னு உட்காந்துன்னு ஏந்துக்கவே இல்லை. அது ஸ்ரீவேலி ஆரம்பிக்கணும், மூணு யானை இருக்கு எடுத்துன்னு அடிச்சு உதச்சு எல்லாம் பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் வேண்டாம் இது பகவதபச்சாரம் வேணும் சொல்லிட்டான் நம்பூதிரி, பகவதபச்சாரம் ஆகும் வேண்டாம், எம்பெருமான் இருக்கு இது அடிக்காதவங்க, இது என்னமோ ஏந்துக்க மாட்டேங்கிறது என்னன்னு புரியல. அப்புறம் உள்ள போய் அதுக்கு அபா பத்ததியில ஒரு இது போட்டு பார்த்தா, என்ன நடக்கிறது இங்க தெரியலையே, நாங்க பண்றது அபச்சாரமா இல்ல அதுக்கேதான் முடியலையா தெரியல, சன்னதியாச்சே அதுக்கு அவெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுவா, நம்ம ஊருக்காரன் இருந்தா எதுக்குமே கட்டுப்பட மாட்டான், ஷூட்டிங் ஆர்டரே கூட கொடுப்பான் நம்ம ஊரா இருந்தா. என்னாச்சு, யானை ஏந்திருக்கவே இல்லை, உள்ள போய் கேட்கற, கேட்ட உடனே அவாக்கு ஒரு குறி போட்டு பார்ப்பான். அந்த குறி போட்டு பார்த்ததுல அந்த யானை மேலேயே ஸ்ரீவேலியை ஏத்திண்டு எம்பெருமானை ஏத்திண்டு நடைபறந்து வர்றது அப்படின்னு. வாகனங்களுக்கெல்லாம் ஒரே இதுவா பொறுத்து ரோஷம், நாங்க எத்தனை வருஷமா அந்த யானையெல்லாம் ட்ரெயின் அப் பண்ணிட்டு கூட்டின்னு வந்து உட்காந்துட்டு இருக்கோம், நேற்று வந்த ஒரு குட்டி குழந்தை அது ஏதோ சொல்றது, நீங்களும் ஏதோ பார்த்துட்டு இப்ப சொல்றீங்களே அதெல்லாம் இப்படி சரியா இருக்கும் சரியா இருக்காது, நடுவில் ஏதாவதுன்னா நாங்க பொறுப்பு இல்லை அப்படியே சொல்றாவா, நடுவுல ஏதாவது ஆச்சுன்னா, விக்கிரகத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்லை, நீங்க தான் நீங்க பொறுப்பேத்துக்க தயாரா அப்படின்னு அந்த நம்பூதிரி ஆகட்டும், நான் பொறுப்பேத்துக்கிறேன், இந்த யானைக்கு மட்டும் நான் பொறுப்பேத்துக்கிறேன், மற்றதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை மேல குருவாயூரப்பனை வச்சுன்னு கூட நடந்து வர்றார். அப்படி ஜாம் ஜாம் ஜாம் ரெண்டு ஜெய்சாண்டிக்கு நடுவுல இந்த குட்டி குழந்தை அப்படி ஜிங் ஜிங்குன்னு நடந்து வருதான். அத பாக்கிறதுக்கு ஸ்ரீவேலி முடியறதுக்குள்ள குருவாயூரே திரண்டு வந்துருத்தான். குட்டி குழந்தை மேல எடுத்துன்னு வரா இன்னைக்கு உற்சவம் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஊரே வந்துருத்தான். கூட்டம் அலாலையா வந்து சேவிக்கிறது, அவளால வேகமா போக முடியல. கோவிந்தா நாராயணா மாதவா கேசவான்னு அந்த குருவாயூரப்பனை ஏலப்பண்ட உடனே அதுக்கு அவ்வளவு ஸ்திதி, எந்த விதமான சேட்டையும் பண்ணலையா. அப்படி ராஜா நட போட்டுன்னு ஜம்முன்னு வந்துதான். வாரணம் பையனின்றூர்வது போல் ஆழ்வார் காமிச்சு கொடுக்கிறாரியே, அந்த குழந்தை இன்னொரு குழந்தை மேல வந்துரு, அதுவும் யானை இதுவும் யானைதான், எல்லளவு சந்தேகம் இல்ல. வாரணம் பையனின்றூர்வது போல் ஒரு வாரணம் இன்னொரு வாரணத்தை மேல உட்கார்ந்து வருது, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை மேல உட்கார்ந்து அவ்வளவு அழகா இருக்கான். அன்னிலேருந்து தினமும் இதை கூட்டின்னு வர எல்லாம் இது பண்ற பாகங்களுக்குன்னு ஒரு சில நடத்தை எல்லாம் உண்டு. இதெல்லாம் பழக்கணும் பழக்கணும்னு அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் பழக மாட்டேங்கிறது, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறது. கொஞ்ச நாள் ஆச்சு, இல்ல இது ரொம்ப அடம் பிடிக்கிறது, பிடிவாதமா போயிடுதுன்னா பெருசா போச்சுன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால இத பட்னி போட்டு கொஞ்ச நாள் வழிக்கு கொண்டு வரணும் நம்ம அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒன்னா முடிவெடுக்கிற பாகன்கள் எல்லாம் சேர்ந்து. நம்பூதிரி, இது உங்க விஷயம், நான் தலையிட முடியாது, ஆனா ஏதாவது அபசாரம் ஆச்சுன்னா எங்கள்கிட்ட வராதுங்கன்னு அவ அப்ப சொல்ற. முடிஞ்சவரையும் அவளும் அதுக்கு வேலைக்கு துணி போறது இல்ல, அதை பத்தி பாக்குறது இல்ல, அதுவும் லட்சியம் போறது இல்ல. எந்த திசையோ குருவாயிருப்பன் இருக்கானோ அந்த திசையில இற போட்டால் ஒழிய சாப்பிடறது இல்ல, வேற திசையெல்லாம் போட்டு பார்ப்போம், அப்ப அது அடங்கி வரணும் அப்படின்னு. ரெண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் ஆனாலும் ஆகாரம் எடுத்துக்கிறது இல்ல, அந்த நாலாவது நாள் இந்த பக்கம் திருப்பி போட்டாலும் அந்த இடத்துல இருக்கிறத எடுத்துன்னா வயர் ரொம்ப சாப்பிடுமா. இது என்ன இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறது, இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறது அப்படின்னா. அதுக்கப்புறம் நடந்த சில நிகழ்வுகள்ல அந்த எம்பெருமான் உலா வரும்போது அந்த யானையால வேகமா நடக்க முடியல, யாரமும் தட்டி பாக்குறான், காலால உதச்சு காலில் கொஞ்சம் குத்தி விடுவா, குத்தி விட்டானா வேகமா நடக்கும் அப்படி திங்குன்னு. அது நடுவுல இருக்கிற யானை குருவாயூரப்பனை எந்த யானை எல பண்றதோ அந்த யானை ரொம்ப சிரமப்பட்டதுன்னு இருந்தா. அப்புறம் ஒரு நாள் பெருமாள் ஏகாதசி, ஏகாதசி அதுக்கு எப்படி தெரியும், ஏகாசனிக்கு என்ன எவ்வளவு போட்டாலும் புல்லு போட்டாலும் எவ்வளவு உணவு கொடுத்தாலும் சாப்பிடாதான். உருண்டை உருண்டையா ஊட்டி கொண்டு போய் அந்த முன்னாடி வாசனை கம்ப கம்பன்னு வைப்பான் குழந்தை. அந்த குழந்தை நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு குழந்தையா இருந்தா கண்ட்ரோலா இருக்குமா, நம்ம பெரியவாலே வாசனை வந்துருக்குன்னா. ஏகாசி அன்னைக்கு எப்படி சொல்லியிருக்குன்னா, பஞ்சபட்ச பரிமாணத்தையும் பண்ணிட்டு எம்பெருமானுக்கு அப்படி உபதர்ப்பணம் பண்ணிட்டு அங்க உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கணும். என்னன்னா புலநடக்கம், இந்த வாசனை உள்ள போய் நம்ம சிந்தையை கிளறப்படாது, எம்பெருமான் திருவடி நிலையே மனசுல இருக்கணும், அப்படி அவனோட குண அனுபவங்களே மனசுல இருக்கணுமா, அதான் ஏகாதசி. நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு என்னடி பண்ற உப்மா, அது போதும் பெருமாளுக்கு, எப்படி அது போதும் பெருமாளுக்கு, நீ என்ன சாப்பிடுறியோ அதுதான் பெருமாளுக்கு. அப்படி இல்லை, பெருமாள் என்ன சாப்பிடுறானோ எவ்வளவு சாப்பிடுறானோ சாப்பிடட்டும், எனக்கு இந்த பதவி போதும், பெரியவாள்லாம் அப்படித்தான் சரி பண்ணிடுவா, ஏகாசியாச்சு இல்ல பரவாயில்ல நீங்க பண்ணிவிடுவ, அதெல்லாம் பண்ணாம இருக்க கூடாது, பண்ணிவிடு பண்ணிவிடுவோம், நன்னா ஒரு படி பண்ணி வச்சிருப்பேன் பெருமாள், பெருமாள் அம்சையாச்சு அவ்வளவுதான், எனக்கு இல்ல பெருமாளுக்கு தான், அப்படி இருக்கணும். இந்த கேசவன் என்ன பண்ணுவானா, சாப்பிடவே மாட்டானாம் ஏகாசி ஆனாச்சுன்னா. அப்புறம் ஏகாசி ஏகாசி அவ கவனிச்சு பாக்குற பாகன்கள்லாம், சுவாமி ஏகாசி ஏகாசி இது விரதம் இருக்கு, இத பழக்கணும் பாக்கணும் வரலையே, நாங்க சொல்படியெல்லாம் கேட்க மாட்டேங்கிறது, ஆனா இந்த திசையை பார்த்தா அழுதுன்னு உட்காந்துட்டு இருக்கு, மத்த குட்டிகளோட போய் விளையாடுறது இல்ல, கோவிலுக்கு கூட்டின்னு வந்தா துள்ளல் நிறையமா ஓடி வருது, கோவில் பிரகாரத்துக்குள்ள சுற்றி சுத்தி விளையாடுறது எல்லாம் பண்றது. ஆனால் கொட்டாரத்துக்கு கொண்டு வந்து எல்லா குழந்தையோட விட்டா விளையாடல. நாங்க சொல்பே நாங்க என்னென்ன சொல்றோமோ சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறது. இந்த திசை குருவாயூரப்பன் இருக்க திசையை விட்டா எந்த திசையிலையும் ஆகாரத்தை சாப்பிடறது இல்ல. தண்ணியா இருந்தா கூட சாப்பிடாதான், தண்ணி கூட குடிக்காம. ஆச்சே, ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, தாகம் இருக்கும், ஐயோ பாவம் குழந்தை அப்படின்னு கொண்டு போய் தண்ணியை கொண்டு போய் வச்சானா, தீர்த்தத்தை கொண்டு போய் வச்சானா, சாப்பிடவே சாப்பிடாதான். வேற திசையில சாப்பிடவே சாப்பிடாதான். எம்பெருமானை பார்த்தாதான் சாப்பிடுமா. அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு ஒரு இது ஆரூடம் பார்த்து, இல்ல இனிமே முழுக்கவே அந்த குழந்தை மேலேயே சீவேலி வரட்டும், ரெண்டு வேலையான இருந்தாலும் சீவேலி அந்த குழந்தை மேலேயே வரட்டும், எம்பெருமான் சங்கல்பம் அதுதான் அப்படின்னாலாம் அந்நியிலேந்து 20 வருஷங்கள் போக, 20 வருஷங்கள் கூட இல்ல, 10-12 வயசுலேயே அது எம்பெருமான வேலை பண்ண ஆரம்பிச்சிருத்து. 80 திருநட்சத்திரம் ஏழி இருந்தது பாத்துக்கோங்க. 70 கிட்டத்தட்ட 65 70 வருஷம் எம்பெருமான போல சுமந்து இருக்கு. எப்பேற்பட்டதான ஜீவன், எப்பேற்பட்டதான ஜீவன் கிடைக்குமா? வேற யாருக்குமே மாத்தினதே கிடையாதான் அத்தனை வருஷத்துல. அதுவும் என்னன்னா, அவ ஒன்னு பண்ணுவா அதுல, அந்த குவாலிஃபிகேஷன் மாத்த மாட்டா. அந்தந்த வருஷத்துல எனக்கான போட்டி எது முதல்ல வருதோ அததான் குருவாயூரப்பனுக்கு அந்த முதல் வருஷையில வந்து நிக்கணும். முதல் வருஷம் மட்டும் சலுகை கொடுத்து இந்த இதெல்லாம் பார்த்ததுனால முதல் வருஷம் இவளை வச்சிருந்தா, அடுத்த வருஷம் இல்ல இல்ல நம்ம போட்டியை மாத்தணும், அப்ப மத்த பாகெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சார், நாங்கெல்லாம் நன்னா வளர்க்கறியா, நாங்களாம் யானை எம்பெருமானுக்காக பண்ணலையா, காரியம் பண்ணலையா, எங்க யானைக்கெல்லாம் அப்படி அனுபவம் இல்லாம போயிடுமா அப்படின்னு இருக்கா. சரி உங்க நீர் இப்படியே பண்ணுங்க அப்படின்னு இருக்கா. அந்நியிலேந்து 70 வருஷம் போட்டியில தானே ஜெயிச்சிருக்கு ஓடி வந்து. எத்தனையோ யானைகள், விதவிதமான யானைகள், எத்தனையோ யானை வரும், இத்தனை இந்த யானை தான் வரும் இல்ல, அப்பப்ப அது பழகி ஒவ்வொரு யானையும் கூட்டு நிறுவா. ஆனா ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு மட்டும் கன்சிடரேஷன், ஏன்னா அந்த ஆர்வம் சொன்னதுனால இதுக்கு மட்டும் கன்சிடரேஷன் அந்த போட்டியில சேர்த்து விடுவா. போட்டியில சேர்த்தானா இதான் முதல்ல வருமா, என்ன பண்ணாலும் எவ்வளவு பெரிய யானையா இருக்கும், என்ன பழக்கமா இருக்கட்டும் அப்படி வருமா. எம்பெருமான் அப்படிங்க அதுக்கு எப்படி தெரியுது? இந்த குவாலிஃபிகேஷன்ல நம்ம செலக்ட் பண்ணி எம்பெருமான் சமர்ப்பிப்பான்னு அது எம்பெருமான் சூச்சிப்பிக்கிறான். அதனால இந்த சேதனங்கிற ஒரு ஸ்திதி நமக்கு கிடைச்சிருக்கே, வசத்தியான ஸ்திதி, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் இருக்கு. அதனால இதுல பகவத் தியானம் பண்ணணும், குணானுசந்தானம் பண்ணணும், பஜிக்கணும். எம்பெருமான் நாராயண கிருஷ்ணா கோவிந்தானு சஹஸ்ரநாமம் சொல்லிண்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளையான சஹஸ்ரநாமம் சொல்லணும். எம்பெருமான சஹஸ்ரநாமம் இந்த நா கொடுத்துருக்கான், அந்த நா அதுக்கு தான் கொடுத்துருக்கான். ஊர் வம்பு பேசணும், எத்தனையோ விதமான தேவையற்ற பேச்சுக்கள்லாம் பேசுறோம். எம்பெருமான அந்த ஒரே ஒரு சஹஸ்ரநாமம் ஒரு காமன் நேரம் தான் ஆக போறது ஒரு நாளைக்கு. அந்த ஒரு நாள் ரெண்டு வேலையும் சொன்னா வசத்தி, ஒரு வேலை சொன்னா கூட போதும். கடைசி பட்சமாக இந்த 1000 நாமம் சொல்லி, அந்த 1000 நாமம் வந்து எம்பெருமானை குளிர்விக்கும், நம்மளோட சித்தத்தையும் சுத்தி பண்ணுவோம். அப்படி வசத்தியான ஸ்திதி. அப்படி இந்த சம்சாரங்கிற இரவில் விகசிப்பது ஆம்பல். எந்த ஆம்பல் அப்படின்னா இந்த அஞ்ஞானம் தான் ஆம்பலம், ராத்திரி வேலை போக்குறது. அந்த ஹிருதயம்ங்கிற தாமரை போட்டு என்ன ஆகுது, பகலானா சூரியன், உள்ளுக்குள்ள எம்பெருமான் தேஜஸ்வி பூயாசமாக அப்படி எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறானா, அவனுடைய ஸ்திதியை பார்த்து நம்ம என்ன பண்றோம், இந்த ஆத்மால இருக்க தாமரைங்கிறது என்ன பண்றது, அப்படி விகசிக்கிறது. இந்த தாமரைக்குள்ளதான் இந்த ஹிருதயம், தாமரை போன்ற ஹிருதயம், அந்த தாமரை போன்ற உள்ளுக்குள்ள ஜீவாத்மா இருக்கான். அந்த ஜீவாத்மா சூக்ஷ்மமாக எத்தனோண்டு இருக்கான, கடுகளவு தான் இருக்கான், அதுக்குள்ள எம்பெருமான் இருக்கான். அதுதான் விசேஷமே. இப்பேற்பட்டதான சின்ன ஜீவனை எம்பெருமான் முக்திக்கு கூட்டின்னு போறான். என்னன்னா ஹிருதயத்துல 100 நாடி இருக்குல்ல, 101 நாடி இருக்கு. சதம் செய்கா சஹதய தாசாம் மூர்தானாம் அபிநிஸ்பிருதஸ்தைக தயோர்தமாயன் அமிர்தத்வமேதி விஸ்ரண்யன்யா உத்கர்மணே பவந்தி. சதம் செய்கா சஹதயசநாத்யா, நூறு இருக்கு இந்த ஹிருதயத்துக்குள்ள நாடிகள், இந்த உடம்பு முழுவதுமாக 40,000 நாடிகளோ நம்ம கணக்கிட்டு இருக்கா, அவ்வளவு நாடிகள் ஓடிட்டு இருக்கு. அதுல இந்த 101 நாடி ரொம்ப விசேஷமான சமாச்சாரம். அது இந்த ஹிருதயத்திலேருந்து தலைக்கு, காலுக்கு, கைக்கு, மூக்குக்கு, கண்ணுக்குன்னு, பாதத்துக்குன்னு விதவிதமா அந்த நாடி எல்லா இடத்துலையும் போய் சென்று சேர்றது. இந்த 101 நாடியில 101வது நாடி சுஷும்னா நாடின்னு அதுக்கு பேரு. அந்த நாடி மூலமா தான் எம்பெருமான் மோட்சத்துக்கு இந்த சேத்தனனை அழிச்சுட்டு போறான், இந்த ஆத்மாவை அழிச்சுன்னு போறானாம். எப்படின்னா, தபகோ கிருஜலம் அப்படிங்கிறா, என்னன்னா கிருகிரு கிரு கிரு கிரு ஜொலிக்கிறது. அங்க எப்படி ஜொலிக்கிறது எம்பெருமான், எப்படி ஜொலிக்கிறான், டார்ச் லைட் ஆன் பண்ணா எப்படி இருக்கும், முன்னாடி டார்ச் லைட் சொரூபம் தெரியாது, இருட்டில் டார்ச் லைட் ஆன் பண்றோம், சொரூபம் தெரியுமோ, டார்ச் லைட் சொரூபம் தெரியாது. என்ன சொரூபம் தெரியும், அந்த வெளிச்சம் தான் சொரூபமா தெரியும். ஆஹா, எவ்வளவு வெளிச்சம், எவ்வளவு வெளிச்சம் அப்படிங்கிறோமோ அந்த வெளிச்சம் தான். அதனால எம்பெருமான் அப்படி ஜொலிக்கிறான். எப்படி ஜொல ஜொலனம், அக்ரே ஜொலனம் பவதி, எங்க அந்த ஹிருதயத்துல, ஹிருதயத்துல அப்படி எம்பெருமான் அப்படி ஜொலிக்கிறான். ஜொலிக்கிறத என்ன பண்றான், அந்த ஜீவாத்மாவை இந்த அங்குலிய பிரதானமா அந்த கட்டவரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டவரலை நம்ம அப்பா அம்மா எல்லாம் அழிச்சு போவா சின்ன வயசுல, அப்படி அந்த கட்டவரலை அப்படி அழிச்சுண்டு பிடிச்சிண்டு அந்த சுஷும்னா நாடியில தர தர தர தரம் இழுத்துன்னு உள்ள போறான். ஏன்னா அந்த சுஷும்னா நாடியில லேசுல நுழைய முடியாது. இவ்வளவு தூரம் தபஸ் பண்றதே ரொம்ப துர்லபம். இவ்வளவு தூரம் வந்துட்டு அவன் அவங்க நீச்சனா போறதா விடமாட்டானா எம்பெருமான், எவ்வளவு தூரம் என்ன பஜிச்சுன்னு வந்திருக்கான், நாராயணா கோவிந்தா கேசவான்னு எத்தனை ஏகாதசிகள் எனக்கா இருந்திருக்கான், அவனை நான் விட்டு தரதா அப்படிங்கறதுனால அந்த கட்டவரலை பிடிச்சிட்டு அந்த நாடி வழிய தானே டார்ச் லைட்டா இருந்து வழி காமிச்சுண்டு ஒளியா இருந்து தீபஜோதியா இருந்து எம்பெருமானோட சொரூபம் தீபஜோதி தான். அப்புறம்தான் சங்கு சக்கர கதாபானே துவாரகான்னு பஞ்சாயுதத்தோட எம்பெருமான் எழுதிருக்கான்னா மனசுல வரணுங்கிறதுக்காக. அவனோட ஒரிஜினல் சுரூபம் ஜோதி தான், ஜோதிர்மயம் தான் அவனோட சுரூபம். அது அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால, மனசுல ஹிருதயத்துல வராதுங்கிறதுனால எம்பெருமானோட இந்த சிதியை நம்ம தியானம் பண்றோம்னா, வனமாலி கதீசங்கி சங்கி சக்கிரி சனந்தகி சீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷதோ என காப்பாத்துறா அப்படின்னு அவன் காலில் விழுறோம். அப்படி எம்பெருமான் காலில் பாஷ்யக்காரர் காமிச்சு கொடுக்கிற ஸ்ரீபாஷ்யத்துல 4வது பாதத்துல காமிச்சு கொடுக்கிறாராம். அப்படி பல அத்தியாயத்துல காமிச்சு கொடுக்கிறார். சதம் செய்கா ஹிருதயஸ்நாத்யா, ஹிருதயத்தில் இருக்கு 101 நாடி இருக்கு, அந்த 101 நாடியில இப்படி அசும் போறான். அதனாலதான் இங்க தாயார் வந்து உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியோல் செங்கழினி வாய்நகர்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். பாஷ்யகர் இப்படி இலக்கண பத்தியத்தையோட காமிச்சு கொடுத்தத தாயார் எப்படி சுலபமா காமிச்சு கொடுக்கறாங்க, முதல்ல புரியாது, ஆனா இது புரியும். எத்தனையோ நாடி இருக்கு, அதுல 100 நாடியில 101வது நாடியும் 1 நாடி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் மனசுல இருக்குமா, வராது. உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவையோல் செங்கழினி வாயினகந்த அம்பல் வாய் கும்பினகான். நல்ல பசங்கள்ல இருந்து எல்லாம் நூற்று பண்றா, வயசானா கூட மறக்காது. அப்ப ஆச்சாரியன் எடுத்து இதை காமிப்பார், உங்கள் புழக்கடை இதுதான் சம்சாரம், உங்கள் புழக்கடைங்கிற தோட்டங்கள் தான் சம்சாரம் அப்படி காமிச்சு கொடுக்குற. காமிச்சு கொடுத்தா நமக்கு ஞானம் தானே வருதான். தாயார் அப்படி சுலபமா வச்சிருக்கா எல்லா விஷயம், எத்தனையோ அர்த்தானுசந்தானங்கள் ரொம்ப புரிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கிற அந்த தாத்பரியத்தெல்லாம் இப்படி காமிச்சு கொடுக்கிறார் தாயார். ரொம்ப சௌக்கியமா, அதாவது திருப்பாவை விட வசத்தியான ஒரு கிரந்தம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. எல்லாம் சொல்லலாம், சின்ன குழந்தைங்களுக்கும் புரியும், அவாவா புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க எவ்வளவு புரிஞ்சுக்கலாம். அதுதான் திருப்பாவோட தாத்பரியம். இவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியுங்கிறது கிடையாது, இவ்வளவுதான் முறையிட முடியுங்கிறது கிடையாது. இன்னும் முறையிட்டு இந்த திருப்பாவைக்கு எத்தனையோ மகானுபாவர்கள் சீபாஷியத்துக்கெல்லாம் இவ்வளவுதான் அவர் பண்ணியிருக்காரு, இவர் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து தான் மத்தவா பண்ண முடியும். மத்த எல்லா கிரந்தங்களுக்குமே இவ்வளவு தூரம் வியாக்கியானம் பண்ணிவிட்டா அந்த வியாக்கியானத்துக்கு அனுவர்த்தியாதான் எல்லாம் பண்ண முடியும், அனுசரணையாதான் எல்லாத்தையும் பண்ண முடியுமே தவிர சுவாமி தேசிகனே என்ன சாதிக்கிறார், பாஷ்யக்கார் கொடுத்த கிரந்தங்களுக்காக நான் அப்படி கொண்டு வந்து தரேன் அப்படிங்கிறார். என்னோட சீசூத்தி இல்லை, எதுவுமே எதுவுமே என்னோட சீசூத்தி இல்லை, எல்லாமே எம்பெருமானார் பண்ணி கொடுத்தது காமிச்சு கொடுத்தது. ஒன்பது கிரந்தங்கள், அந்த ஒன்பது கிரந்தங்களுக்கு அனுசரணையாக 112 கிரந்தங்களை நான் பண்ணி கொடுத்திருக்கேன். அப்படித்தான் சாதிக்கிறேன். இதுல வித்தியாசமானது இந்த திருப்பாவை தான். ஆழ்வார் பாசுரங்கள்லயே வித்தியாசமானது திருப்பாவை மட்டும்தான், மற்ற எல்லா ஆழ்வார் பாசுரங்களுக்கும் ஒரு விதமா அர்த்தம் கல்பித்து முடிச்சுட்டு போயிட்டா அவ்வளவுதான். ஆனா திருப்பாவைக்கு இன்னும் முறையிட்டு இருக்கா. எம்பெருமானர் திருப்பாவை ஜீயர்னே பேர் எடுத்தார், திருப்பாவையால தான் அவர் அப்படி வசந்தியா வந்தார். அப்படி வசதியான இந்த கிரந்தம் இது. இந்த பாசுரத்துல இவ்வளவு சூக்ஷ்மமான அர்த்தங்கள் எல்லாம் பெரியவால அனுபவிச்சிருக்கார். இந்த பாசுரத்துல தொண்டரடிப்படியாழ்வாருக்கு அடுத்ததான அந்த திருப்பானாழ்வாரை எழுப்புறாளாம். நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய்னர் மாடி எழுந்து வாடி எம்பெருமான சேவிக்கிறோம். திருப்பானாழ்வார் என்ன பண்ணார், லோகசாரங்க முனிவர் அப்படி ஆராதனை பண்ணிட்டு இருக்கார் நம்பெருமாளுக்கு. வைகுண்டே இது பறைய லோகே அப்படின்னு ஒன்னு, நான் எங்க வைகுண்டத்துக்கெல்லாம் போல, நான் இங்கேதான் இருக்கேன், நீர் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்ல, ஆவாகனம் பண்ணணும்னு அவசியம் இல்ல சுவாமி, நான் இங்கேதான் இருக்கேன். அடியே அடியான் தாசன் தாசன் ஆராதனத்துக்காக சொல்றேன், அடியேன் தப்பா நினைச்சுக்க கூடாது, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன பண்ண போற, ஆராதனம் அதெல்லாம் கடக்கட்டும், போறது தினம் தான் மணி உட்காந்துட்டு இருக்கேன், நேர கொல்லரக்கரைக்கு போ, அம்மா மண்டபம் போ, அடியேன் தாசன் தீர்த்தம் எல்லாம் எடுத்துன்னு வந்தாச்சு, நான் சொல்றத மட்டும் கேளு, நீ குறுக்க பேசாத, அரியந்தாசன் அப்படிங்கிறார். நேர போ, அங்க ஒருவன் என்னை பஜித்துக் கொண்டிருக்கிறான், அவனை உன் தோளில் ஏத்துண்டு வா. அப்படிதான் சொன்னார். திருப்பானாழ்வார் ஆழ்வார் இருக்கார், போய் ஏத்துண்டு வா அப்படின்லாம் சொல்ல, எதையுமே காமிச்சு கொடுக்கல. எம்பெருமான் என்னை ஒருத்தன் மனனம் செய்து கொண்டிருக்கிறான், தியானம் செய்து கொண்டிருக்கிறான், அவனை அழிச்சுண்டு வா அப்படிங்கிற காவேரி கரையில. இங்க இருந்து எல்லாரும் போறான், பட்டர் வர வெளியே இந்த மாதிரி சொல்றார், எம்பெருமான் நியமனம் எங்களுக்கு நேற்றுக்கு ராத்திரியிலேயே பெருமா சொல்லிட்டார் கனவுல காவேரிக்கு போன்னு சொன்னார். உங்களை தேடி இந்த அரிசியும் போலாம், தனியா போக வேண்டாம், ஏன்னா தப்பு, நம்மெல்லாம் நம்ம அப்படிதான் நினைப்போம், ஏதாவது ஒண்ணுன்னா அவரையும் அரிசியும் போனேன் பாரு என்ன கேட்காத, அதே நல்லது நடந்ததுன்னா நான் தான் நேற்றுக்கே சொன்னேன், நான் அன்னிக்கே சொன்னேன், நான் உங்களுக்கு தான் சொன்னேனோ நினைக்க, அதெல்லாம் என்னால்தான் நடந்தது கரெக்ட், ஆமா அப்படியே நடந்தது, என்னாலதான் நடந்தது, அது நேர் எதிர் மாதிரி போட்டோம், நான் அந்த பக்கம் வரலையே, நான் கேட்டேன்னா எனக்கு வந்து சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை, ஆனால் நான் என்ன, எனக்கு ஒரு யோஜனை இருக்கு முன்னாடி, இந்த மாதிரி பண்றது சரியா இருக்காதுங்கிறது யோஜனை இருந்தது சொல்றதுக்கு சுவாமி, அதான் நம்ம கேட்டகிரி. அதனால அவன் வெளியேந்து பட்டர் வர்றாரா, ஏன் சுவாமி ஆராதனை ஆரம்பிக்கலையா, இல்ல எம்பெருமான் நியமனம், ஆமா எங்களுக்கே ராத்திரி கனவுல வந்துட்டார், ஓடி வந்து சொல்ல வேண்டியதானே, தட்டி எழுப்பி பட்டரு இந்த மாதிரி ராத்திரி கனவுல வந்து பிரமாத சொன்னேர், எல்லாருக்கும் சந்தேகம், இப்படி கிளி கிளி பாத்துப்பா கனவு, நம்ம நம்ம கனவுல கூட பெருமாள் சொல்லுவாள், அதான் அதான் வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கனவுலையும் பெருமாள் வந்து இப்படி ஒரு சொல்ற என்ன, அதெல்லாம் நம்ம இருக்காது, யாராவது இருக்கும் அது, அவ்வளவு எண்ணங்கள் வந்து எல்லாம் சொல்றேன், உன்னே எல்லாருக்கும் டேலியாயிருது, அவ்வளவுதான் சரி வாசவ சுவாமி நீ சொல்றது சரிதான், நான் சொல்ற நான் நினைச்சிருந்தது சரிதான், போறோம் எல்லாரும் போறான், பூர்ணகம் எடுத்துன்னு போறான், இங்க இருந்து அழைக்கிறதுக்கு பெரிய தேஜஸ்வி பூயாசம் அப்படி இருப்பா, அப்படின்னு போய் காவிரிகளை போனா எல்லாம் குளிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கு நிறைய, இந்த கல்லோல கோலாலகன்னு கூட்டம் வரத பார்த்தா ஏதோ சாமியெல்லாம் பூஜை பண்ண வருது, எல்லாம் வந்து வேடிக்கை பக்கம் வந்துருது, இவாளுக்கா ஒன்றும் புரியல, யாரையோ கூப்பிடணும், பெருமாள் நியமிச்சுட்டான், யார் பஜனை பண்ணிட்டு இருக்கா, யார் இங்கே யாரான எம்பெருமாள் நம்பெருமாள் தியானம் பண்ணிட்டு இருக்காளா, சாமி நான் நாராயணா சொல்லியிருக்கேன், நான் ரங்கா சொல்லியிருக்கேன், நான் கோவிந்தா சொல்லியிருக்கேன், சும்மா இருங்கடா, இங்க காவேரிக்கரையில தினமும் யாராவது வருவா இருக்காளா, இங்கேயே உட்காந்து எம்பெருமான் நம்பெருமாளை பாடுறவா யாரும் இருக்காளா, இங்கே இருந்து யாரும் எம்பெருமான சேவிக்கிறவா இருக்காளா, வந்தாலும் ஓடி, ஆமா ஆமா திருப்பானாழ்வார் உறையூர்ல இருந்து வரையர் தினம் வரையர் வந்து தன்னுடைய அந்த வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி இங்கே உட்கார்ந்துன்னு இங்கே வச்சனம் பண்ணி இப்படியே படுவார் சுவாமி. அதோ அங்க கல்ல உட்கார்ந்து இருக்கார், இப்ப எதுக்கு கேக்குறீர்? அதெல்லாம் நீ விட்டு நான் பாத்துக்கிறேன், அங்க போற சுவாமி உங்க நம்பருமான் என்ன ஐஷன்னு வர சொன்னார். சரி வாரம் போலாம். என் தோல் மலை ஏறிக்கும். ஐயா நீங்க யாரு? நான் எம்பெருமானுக்கு ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஐயோ மகாபாவம் மகாபாவம், நான் ஏற மாட்டேன், அங்க வரதே தப்பு. ஏதோ எம்பெருமான் நியமனம் ஒன்னு சொல்லிட்டேலும், தாசபூதனா இருக்கிறவன் எம்பெருமான் நியமனம் சொல்லியாச்சுன்னா அடுத்த காரியம் யோஜனை பண்ணக்கூடாது. என்னுடைய இந்த வர்ணம்லாம் எனக்கு விஷயம் இல்ல, ஏன்னா எம்பெருமான் நியமிச்சுட்டான். இப்ப நானா தர்மத்தை மீறல, எம்பெருமான் சொல்லிதான் மீறினேன், அதனால அது மீற இல்ல. எம்பெருமான் ஒரு கட்டளை ஏற்பட்டியல, ஆனா உண்மை மேல வரணும் சொல்றீங்க, அது நியாயம் இல்ல. இது நியாயமான சமாச்சாரம் கிடையாது. இல்ல இதையும் எம்பெருமான் தான் சொன்னார். இப்படி எல்லாம் சொல்றீர் ஏத்தின்ட்டார். அந்த லோகசாரங்க முனிவர் திருப்பானார் தோல்ல ஏத்தின்ட்டு அப்படி கல்லோல கோலாகலன்னு நம்பெருமாள் சன்னதிக்கு வந்தாச்சு. அசத்தியான ஒரு ஸ்திதி. எம்பெருமான பாக்குற, சேவிக்கிற, பாதாதிகேசம் ஆலமா மரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனாய் அமலன் ஆதிபரன் அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன் நிமலன் நின்மலன் நீதிவானவன். அப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பதத்திற்கும் லட்சார்த்த சொல்லலாம். அப்படி பதத்தை கொண்டு வந்து கொற்ற எம்பெருமான் முன்னாடி அமலன் ஆதிபரான், இவன் தான் ஆதிபரான், எல்லாம் சந்தேகம் இல்ல. ஹேய குணங்கள்லாம் கிடையாது, கல்யாண குணங்களே உடையவன். அப்படி விதவிதமான அர்த்தங்கள் கொண்டு வந்து அர்த்த புஷ்டியான ஒரு பாசுரத்தை எம்பெருமானுக்கு 10 பாசுரமா சமர்ப்பிக்கிறான். பாதாதி கேசம் அமலன் ஆதிபரான் அலமாமரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனான் ஞாலம் ஏழு முண்டான் நரங்கத்தரவனியான் கோலமாமணி ஆரம்பம் முத்தத்தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனே ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினியே. ஆலமா மரத்தின் நிலமேல் இத்துணுண்டுதான் அந்த இலை கையலகம். இந்த கை உள்ளங்கையில் வச்சுட்டேன்னா அதுக்குள்ள இருக்கும் அந்த இலை. உள்ளங்கை கூட பெருசு கிடையாது, உள்ளங்கைக்குள்ள அந்த இலை இருக்கும். ஆலமா மரத்தின் இலைமேல் ஓர் பாலகனாய், அதுக்குள்ள எம்பெருமான் பாலகனா உட்கார்ந்துட்டு இருக்கானா, அந்த அங்குலே பிரதான எம்பெருமான் கிருஷ்ண ரூபத்துல அந்த கட்டவரலை எடுத்து வாயில கரைச்சிண்டு ரொம்ப அழகா எழுதிருப்பான். ஞாலமேழு முண்டான் நரங்கத்தரவனியான். அப்படி எம்பெருமான் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு வந்துட்டான். இந்த லயத்தும் போது என்ன பண்றான், அத்தனை சேதனர்கள் அச்சேதனம் என்பதாக இந்த பிரகிருதி விசேஷம் 7-14 லோகத்தையும் அப்படி கபலீகரம் பண்றான் எம்பெருமான். எத்தனோண்டு குழந்தையா இருந்து எவ்வளவு பெரிய மாயன் மாமாயன் எம்பெருமான். அப்படி கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோவானி இறங்கன் அமுதனை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே. இந்த எம்பெருமான் திருவேங்கடநாதன் எனக்கு தெரியாது, வரத வள்ளல் அப்படியா ஒத்தனம்தானா எனக்கு தெரியாது, வேற யார் தெரியும்? எம்பெருமான் நம்பெருமாள் அரங்கன் ஒத்தனையே தினம் அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. பதிவிர்தா தர்மமா, வேற யாரையும் தொழமாட்டேன் என்பதை மறந்தும் புறந்துழா இல்ல, மறந்தும் வேற சாமியம் உடு சாமியம் உண்டு நாராயணன் பரத்தத்துவம் வேற யார சொன்னாலும் நான் எடுத்துக்க மாட்டேன், இவன் ஒருவனே பரத்தத்துவம் என்பதாக அப்படி இது பண்ற. பான்பெருமாள் பாடிய பாடல் பத்தும் பழமறையின் பொருள் என்று பரவுமீன்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் தன்னுடைய தேசிய பிரபந்தத்துல இவருக்கு வியாக்கியானம் இறறாராம். அப்படி வசத்தியான ஸ்திதி எம்பெருமான். அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன் காமிச்சு கொடுக்கிற என்னென்ன லோகசாங்கரங்க முனிவரும் அப்படி கழுத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கார். நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம்? எனக்கு ஏற்கனவே இந்த ஒரு ஸ்திதி எனக்கு இருக்குன்னு தெரியும், அதான் என்ன எல்லாம் கொண்டாடுறார் பெருமாளையே சொல்லிட்டேர் அப்படின்பா. உன்ன அப்படியே அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன் அவர் சொன்னதை கேளு சொன்னானே எம்பெருமான். கழுத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேனே இல்ல, அவர் சொன்னதை கேளுன்னு என்ன நம்பெருமாள் நியமிச்சுட்டா. அடியார்காட்படுத்த விமலன் என்னை ஆட்படுத்தினான் யாருக்கு? அடியாருக்கு. அடியார் சொன்னதை கேளு சொன்னானே, இதோட வசதி என்ன வேணும் எனக்கு? என்னையும் ஒரு பொருளாக்கி புவியில் ஒரு பொருளாக்கி இப்படி வசதியான ஒரு அனுகிரக விசேஷத்தை கொடுத்தானே நம்பருமான் அப்படின்னு கொண்டாடுறாராம். அந்த ரீதியில இந்த கன்னிகையும் நானேத நாயிருக நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடுவாய் அப்படின்னு நா உடையாய். நீங்கள்லாம் பகவதபிரச்சாரம் பண்ணல, பகவதபிரச்சாரம் பண்ணல, அத்தனையும் நான் தான் டி பண்றேன். உள்ள உட்காந்துட்டு இத்தனை பேர் கோஷ்டியை வாசல்ல உட்காந்துக்கலாமா, வாங்கோ அனுபவிக்கலாம்னு சொல்லி அப்படி அரிசின்னு போறாளாம். அடுத்தது எல்லே இளங்கலியே இன்னும் உறங்குதியோ செல்லன்றைமையின் நங்க மீர் போதரேன் என் வல்லை உன் கட்டடுகள் பண்டே என் வாயிருதம் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயுதுக ஒல்லை நீ போதாய் உனக்கன் நிவருடைய எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்தனைக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையல் உரம்பாவாய். எல்லே இளங்கிலியே, எல்லே இளங்கிலியே என்பதன் மூலமாக திருமங்கையாழ்வார எழுப்புறார். திருமங்கையாழ்வார் தன்னோட வாசகத்துல நிறைய இடத்துல இளங்கிலியே இளங்கிலியே இளங்கிலியேன்னு காமிச்சு கொடுக்கிறாராம். அப்படி அனுபவ ரீதியாக ஆழ்வார்கள்ல கடைக்குட்டி ஆழ்வார், கடைசியாக வந்த அவதாரமான ஆழ்வார், பனிதாபாலேன மாயா பஞ்சரசுக ஜல்பிதாமிவ கரோது பிரசாதம் அச்சுத சதகத்துல சுவாமி தேசிகனும் இந்த திருமங்கையர் ஆழ்வார்த்தை கிளியாக காமிச்சு கொடுக்கிறாராம். திருநெடுந்தாண்டகத்துல ஆழ்வார் மென்கிளி போல் மிக மிழற்றிட்டும் அந்த மென்கிளி என்ன பண்றது அப்படின்னா வீண மாதிரி ஒரு கானம் வருது அது வாயிலேருந்து. அப்படி ரொம்ப அழகா பேசுறது, வீணம் எப்படி மீட்டினா எப்படி கானம் நல்லா இருக்குமோ அந்த ரீதியில பேசுறதுதான். அப்படி தன்னுடைய அந்த சிந்தையை உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை தான் வந்து தாயாக பாவித்து அது எம்பெருமானை நாடுகின்றதுன்னு சொல்றாராம். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே. இப்படி எம்பெருமான் எம்பெருமானுக்கு தூதுவிடும் அழக அழகாக அப்படி கிளிய கொண்டு வந்து கிளிகிட்ட பேசுற மாதிரி தன்னுடைய ஹிருதயம் கிளிகிட்ட பேசுறதா அந்த நம்பெருமான் எங்க வர்க்கானோ நான் ஒரு தலைவியாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் என்னை அவனிடம் சேர்த்து விடு என்பதாக. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளமிக்க மிக்க அவனோர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோலூரே. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் நம்மாழ்வார் தன்னுடைய பாசத்துல காமிச்சு கொடுக்கிறார். என்னன்னா இவரும் இங்க மங்கை என்பதனால பேசப்படுகிறார். பராங்குச நாயகி தன்னுடைய குழந்தைய சொல்றாராம் என்னென்ன இப்படி என் பொன் காணா போயிட்டா, எங்க காணா போயிட்டா, ஒரே எனக்கு கண்ணில் ஜலமா வருது, குழந்தைய ஆசை ஆசையா வளர்த்தேன், எம்பெருமான் கொண்டு போயிட்டான், எந்த இடத்துக்கு போயிருக்கா அப்படின்னா கண்ணன் எம்பெருமான் என்றென்று கண்ணன்னே சொல்லின்னு போயிட்டு இருக்கா எந்த ஊர் மண்ணினுள் அவன் சீர் வளமிக்க அந்த வளமிக்க ஊர் எது அப்படின்னா புகுமூர் திருக்கோலூரே. திருக்கோலூருக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போனார், என் குழந்தைய கொஞ்சம் அரிசின்வாரி அப்படிங்கிறால நான் தாயார் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் ஹிருதயமாகிய பொன் அப்படி எம்பெருமான தேடி போயிருக்கா அப்படிங்கிறதாக. நாயிகா பாவத்துல இப்படி பராங்குச நாயகியும் பரகால நாயகியும் அப்படி அனுபவிக்கிறான. பராசர பட்டர் காலத்துல இந்த காலசேவன் நடக்கிறது, காலசேவன் நடக்குச்சே கேட்கிறாளாம். சுவாமி உண்ணும் பிராட்டியா கல்வன்கொள் பிராட்டியா எந்த பிராட்டியை கரெக்டா ஊருக்கு போய் சேர்ந்தா எந்த திசையும் தெரிஞ்சிட்டு யார் போனா இவா ரெண்டு பேருக்குள்ள வசதி யாரு அப்படின்னு கேட்கிறாளாம். அதுக்கு பராசரப்பட்ட சாதிக்கிறார். அந்த உண்ணும் சோறு பிராட்டிங்கிறது உண்ணும் சோறு பருகனிய தின்னும் வெத்தலையும் எல்லாம் நம்மாழ்வார் தானான் அப்படி பராங்குச நாயகி. கல்வன்கொள் பிராட்டி கலியன்தான், நம் கலியன்தான். அவன் என்ன பண்ற பராசரப்பட்ட கேட்கிறாளாம் இவா ரெண்டு பேர்ல யார் வசதி யார் கரெக்டா ஊருக்கு போய் சேர்ந்தா எம்பெருமான சேர்ந்தது யாரு அப்படின்னு கேட்கிறாளாம். அப்ப சொல்றாரு பராசரப்பட்டர் உண்ணும் சோறு பிராட்டி தான் போய் சேர்ந்தா அப்படிங்கிறாளாம். ஏன் புகுமோல் திருக்கோலோரேன்னு அப்படி அடையாளம் காமிச்சிட்டு போயிருக்க. ஆனா கல்வன்கோல் பிராட்டி என்ன பண்ற, பண்டிவண்ணா என்னங்காய் அப்படி தொண்டையன் செங்கனிவாயின் நுகர்ந்தான் உகந்து அவன் பின் கொண்டையன் கண்மிளர கிளி போல் மிழற்றி நடந்து நடந்தது. பண்டமர்கானல் மல்கும் வயலாளி புகுமூர்கொளோ. ஒருவேளை அவர் திருவாலி திருநகரின்னு சொல்றா இல்லையா, அந்த திருவாலி நகரத்து சென்றிருப்பாளோ தெரியலையே எனக்கு அப்படின்னாலாம். அதனால இவ சந்தேகமா சொல்றா திருவாலிக்கு தான் போயிருக்காளாங்கிறது தெரியல. ஏன்னா இந்த பிராட்டி என்ன பண்றான்னா, அங்க இருக்க 12 திவ்யதேசத்தை சுத்தின் இருப்பான். இவளுக்கு ஒரு நாயகி போறாது, அவனுக்கு ஒரு நாயகி நாயகன் போதும். திருக்கோலூரேன்னு அந்த திருக்கோலூர் என்பரும் வைத்தமாநிதி ஒத்தம் போதும் எனக்கு அப்படின்னு அவர் இருக்காராம். வயசுல பெரியவ, கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கு, இவ வயசுல கொஞ்சம் சின்னவ, இளம் வயதினல். அதனால என்ன பண்ண, இந்த திருநாங்கூர்ங்கிற 11 திவ்ய தேசத்துல இருக்க எம்பெருமானும் வேணும்னு அலைஞ்சுட்டு இருக்கலாம். அதனால ஒருவேளை அந்த திருவாலியில இருக்கலாம் சொல்றாலாம். அந்த ரீதியில அப்படி பராசர பட்டரோட அனுபவம் அந்த கலசேப பகுதியில. இந்த பாசுரம் திருப்பாவியில் திருப்பாவின்னு சொல்லி கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, தாஸ்யஸ்வரூபம் எனும் அப்படி ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்ததுன்னா, அடியேன்தான் அடியேன்தான் அபச்சாரம் அபச்சாரப்பட்ட சமிக்கிறது சமிக்கிறது. அதாவது தன் பக்கம் சரியாக இருந்தாலும் எதிர்வாதிடுபவர் வை ஸ்ரீ வைஷ்ணவராக இருந்தால் அப்படியா சுவாமி? ஆமா ஆமா இருக்கலாம் இருக்கான் அடியனுக்கு, அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகல, வாஸ்தவம்தான், சரியா இருக்கும், ஒருவேளை சரியா இருக்கும், வாஸ்தவம் வாஸ்தவம்தான், அடியன் பண்ணதுதான் தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லணுமா? இல்ல சுவாமி, நான் ஒழுங்கா என்ன உத்தம சுவாமி கலசமம் கேட்டேன்னா அந்த புஸ்தகத்தை நான் தான் நேர வாசிச்சேன், நீர் என்ன சொல்றது எனக்கு? அப்படி சொல்லக்கூடாது, அப்படி பத்ததி இல்ல. அப்படியா நீ அவர்த்த கலசயம் பண்ணாதீ, நானும் உத்தமோட்டு சுவாமி கலசயம் பண்ணேன், என் மந்த புத்தி மனசுல வரல போல் இருக்கு அப்படின்னு பாலம். என்னோட மந்த புத்தி ஆச்சாரியன் சொல்ல மாட்டேன் இன்னைக்குமே, என்னோட மந்த புத்தி அப்படி வரல, தப்பா சொல்றேனோ என்னமோ தெரியல, பெரியவாள்கிட்ட கேட்டுக்கிறேன் வாஸ்தம் அப்படின் பாலம். அந்த மாதிரி இவன் என்ன பண்ற, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தார் போந்தார் போந்தனே கொல்வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழைக்க வல்லானை. அம்மாடி இந்த மாயனை பாடுறதுக்கு வா, திருப்பி பதில் பேசின்னு இருக்காதே, வள்ளியர்கள் நீங்களே நானேதான் நாயிருக அப்படி காமிச்சு கொடுக்கிறாள். பரதாழ்வன் என்ன பண்றான், வர தன்னுடைய இந்த கேகய தேசத்திலேருந்து வந்துட்டு இருக்கான் பரதாழ்வனும் சத்ருக்னனும், ஊருக்குள்ள நுழையிறான், எல்லாம் தலைய தொங்க போட்டு இருக்கு. ஏன்னா வந்த ஜெயகோஷம் எழுப்புங்கள், ஜெயராம் ஜெயராம் அப்படின்னு எல்லாம் கோஷங்கள்லாம் எழுப்பும், ஜெயா விஜய் பவா அப்படின்னு எல்லாம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லும். ஒரு இளவரசன் வந்தான்னா அது ஒரு பத்ததி, ஆனா ஊருக்குள்ள நுழைஞ்சா அந்த தாரதப்பட்டங்கிற மாதிரி பெரிய சண்டை வேலை இந்த மாதிரி சொல்றா இல்லையா, இந்த மாதிரி பெரிய நகரெல்லாம் வாசிந்து அப்படி கம்பீரமா போனோம், முன்னாடி நாதஸ்வரம் போகும், எம்பெருமானுக்கு இப்பெல்லாம் கல்யாண சோ நடக்கிற மாதிரி கிளாரினெட் போகும், சாரங்கபாணிக்கு உற்சவத்துல தேருக்கு ஏழுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 20-25 நாயனும் வாசிப்பான். அத்தனை பேர் அந்த ஊர்ல இருக்க, யார் யார் நயனக்காரர்கள் இருக்காளோ சுத்து வட்டாரத்தில் இருக்காளோ அத்தனை பேரும் எம்பெருமானுக்கு அந்த நட போட்டுன்னு எம்பெருமான் ஏழுறதுக்கு தேர்ல ஏழுறதுக்கு அப்படி முன்னாடி வந்துருவான். அது வசத்தியா இருக்கும். எல்லாம் என்ன யாருக்கான்னு ஏதாவது ஒரு விரல்ல மோதிரம் இல்லையான்னு பார்க்கணும், அப்படி இருக்கும் ரெண்டு கையிலையும். எல்லாம் அப்பேற்பட்ட ஜொலிப்பா, எல்லாரும் அப்பேற்பட்ட வித்வான்கள்லாம் நடுத்தருல எம்பெருமானுக்கா வாசிக்கிறதுக்கு வந்துடுவான். அதெல்லாம் சம்பாவனைக்கெல்லாம் கிடையாது, எல்லாம் வாலண்டியா. எனக்கு இந்த மாதிரி ஒரு பொழப்பு கொடுத்தானே, இந்த சோழ தேசத்துல எனக்கு ஒரு பிறப்பு கொடுத்தானே, அதுக்கு நான் ஆறாமுதாழ்வான் திருவடி வாரத்துல விழணும் என்பதாக. அப்படி வந்து அந்த மேலக்காரங்களுக்காக அந்த திருவையாறு மாதிரி இருக்கும் அன்னைக்கு ஆறாமுதன் சன்னதி வாரம். அப்படி அசாத்தியமான ஒரு வாசிப்பு, அவ்வளவு நல்லா இருக்கும், அத்தனை நடக்கும். அது மாதிரி இந்த ராஜகுமாரர்கள்லாம் வந்துட்டு இருக்க, ஒன்னும் காணும் சத்தம் காணும் ஒன்னும் காணும், சாரதியை கேட்கறான், என்ன சாரதி ஏன் இப்படி ஊர் இருக்கு, நம்மளை ஏன் விசேஷமா கூப்பிடல, என்னன்னு தெரியலையே. யாரை பார்த்தாலும் தலையை குனிஞ்சுக்கிறான். நேரம் அங்க போறான், எங்க போறான், கௌசல்யாட்ட போறான். அம்மா நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன். வந்துட்டியாடாப்பா, நல்ல சௌக்கியமா இரு, உங்க அம்மா சொல்றபடி கேட்டுண்டு நல்ல ராஜ்யத்தை ஆண்டுண்டு. அம்மா என்ன சொல்ற நீ, உங்க அம்மா சொல்றபடி கேட்டுண்டு நீ என்ன சொன்னாலும் கேட்பேனா, அதுக்கு தான் முதல்ல இங்க வந்தேன். என்ன புதுசா ஏதோ வார்த்தை சொல்ற, எங்க அம்மா சொல்றபடி கேட்டுண்டுங்கிறியே, அதுக்கப்புறம் என்னமோ சொன்னையே, நான் ஏதோ தப்பா கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன், திருப்பி சொல்லு. உங்க அம்மா சொல்றபடி கேட்டுண்டு ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணிண்டு. ஏம்மா எனக்கு இன்னும் உயிர் இருக்குங்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணி பாக்குறியா, என்ன என்ன வார்த்தை சொல்ற, என் தமையன் இருக்கும்பொழுது ராஜ்யத்தை பத்தி என்னிடம் எதுக்கு சொல்கின்றாய், அவன்தான நாயகன், அவனுக்கு கைங்கரியம் ஏவல் செய்வதற்கு மட்டுமே பிறந்தவன் நாங்கள் இருவரும், இது எல்லளவு சந்தேகமும் கிடையாது, ஏன் அப்படி எல்லாம் பேசுற நீ, இல்லடா போய் அப்பாவை பார்த்துட்டுவான், என்னமோ சரியில்லையே, யார் மனசும் சரியில்லையே, சுமித்திரையா தலைய குஞ்சுன்னுட்டான். சத்ருகணனுக்கும் ஒன்றும் புரியல, ஏன் இப்படி வாழ சொல்றான், என்ன பண்றாரு புரியலையே, சரி போ கை கழிட்டு போறான். பே இப்பண்ணே தலை விரிச்சு கிடக்கு, காராகிரத்தில் உட்காந்துட்டு இருக்க, மூஞ்சி எங்கேயோ பார்த்துட்டு இருக்க. அம்மாடி உனக்கு என்னாச்சு, இன்னைக்கு என்ன உடம்பு சரியில்லையா, ஏன் என் ராமன் எங்க போனா, உன்னை விட்டுட்டு போயிட்டானா, எப்படி இருக்கு, பெத்தவள்கிட்ட வந்து கேட்கறான், என் ராமன் உன்னை விட்டு போயிட்டானா, அப்படி ஆசை ஆசையா வளர்த்தாலாம் ராமனை. அதனால ராமனுக்கு அவன் அங்கேதான் நினைச்சிருக்க மாட்டா, ராமனுக்கு ராமன் இவனை விட்டுதான் கோச்சின்னு போயிட்டானா, அதனால இப்படி கடக்கால ஆய்வா அப்படிங்கறது கேட்கறானா. இல்லடாப்பா ராமன் உங்க அப்பா ஒரு வரம் கொடுத்தேர், அது பிரகாரம் ராமன் காடு ஆண் ஆள்றதுக்காக பேருக்கான், நீ நாட்டையாளு, நீ தாயா, நீ தாயா, புலம்புறான் வெளியே வர, எல்லாரும் தலை குஞ்சிருக்கான், இல்ல ராமன் போயிட்டார் சொன்னா கேட்கல, சுமித்திரர் சொல்றார் இல்ல போயிட்டார் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறார், வசிஷ்டரை போய் பார்க்கறான் சேவிக்கிறான், நான் ஒண்ணும் பண்றதுக்கு இல்லப்பா எம்பெருமான் பகவத் அவதாரம், அவன் சொல்றத நான் கேட்டுதான் தீரணும், அவன் காட்டுக்கு போயிட்டான், நான் ஒண்ணும் பண்றதுக்கு இல்லடாப்பா, நீ என்ன பண்ணணுமோ சொல்லு, நான் கூட இருந்து நான் ராஜ்யத்துக்கு துணையா இருக்கேன். என்ன பெரியவாள் இப்படி பேசுறேன், இப்படி பேசுறேல, இப்படி பேசுறேல, என்னோட பாபம் தான் இது அப்படிங்கிறான் அவன், என்னோட பாபம் இது, இப்படி காட்டுக்கு போன்னு சொன்னாலே எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாள். மத்பாபமேவ அத்ர நிமித்தம் ஆசீத் வசன பிரபேச ரகுநந்தனசிய, அந்த எப்பேற்பட்டதான பாபம் இருந்தா என் ரகுநந்தனன் காட்டுக்கு போயிருப்பான், என்னோட போராத காலம் தான், என்னோட போராத காலம் தான் அவன் நாட்டுக்கு காட்டை விட்டு போயிட்டான், கைகேயி பண்ணல, தசரதன் இல்ல, இந்த நாட்டு மக்கள்லாம் இல்ல, யாரும் இல்ல, இத்தனை பாவம் ஏன்னா கைங்கரிசி என்ன விட்டு போறதுன்னா வேற என்ன பாவம், என்னோட மகா பாபம் தான் இப்படி ஆய் போறதுங்கிறானாம். அப்படி மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை எம்பெருமா என்ன பண்றான், தன்னுடைய மாற்று இருக்கிறவெல்லாம் அதை மாத்தி கொடுக்கறான. எப்படி அப்படின்னா, சிசுபாலன் வந்து சொல்லிட்டான், திருட்டு பட்டம் கட்டிட்டான், இவன் தான் இந்த சிவங்க மணியை எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு திருட்டு பட்டம் கட்டி நல்லா சாசுதம் பண்ணிட்டான், அதுக்காக அதை தேடிந்து ஜாம்பவானோட சண்டை போட்டு மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை ராகவன் ஒருவனே எம்பெருமான் நாராயணன் நினைச்சிட்டு இருந்தான், கிருஷ்ணனா அவதாரம் ஆயிருக்காங்கிறது ஜாம்பவானுக்கு தெரியும், இருந்தாலும் மனசு ஏத்துக்கல, அதெல்லாம் எம்பெருமான் ராகவன் தான், எவ்வளவு கிடந்தானே எங்க ராகவன் எங்க ராகவன் எங்க ராகவன், பாவை பனிமலர் அப்படி எம்பெருமான், அவளுக்கு கொள்ளழகு, அவன் தான் ராகவன், வேற யார் ராகவன், ராகவனை தவிர வேற தெய்வமே கிடையாது, ந தெய்வம் ராகவாத்பரம் பாவாலாம் கேட்டான், திருவள்ளூர்ல கேட்டான்னா அப்படிதான் சொல்லு, அங்க போய் வந்து ரங்கநாதன் மாதிரி கிடையாது, ஏ பெருமாள் கடை கிடையாதுன்னா ஒன்னும் வேலைக்கே ஆகாது அங்கெல்லாம், அதே மாதிரிதான் காஞ்சிபுரத்தில் போன ரங்கராஜன் மாதிரி கிடையாது, அவன் தான் வரவன் தான், ஸ்ரீரங்கத்தில் போய் சொல்லுங்க யார்ட்டேன்னா நம்பருமாள் தான் முதல் பெருமாள் நம்பருமாள் அவன்தான் அப்போதும் அவள் தான் வேற என்ன மத்ததான் பெருமாள் என்ன அப்படின்பாவ அந்த ரீதியா அப்படி பதிவிரதா பக்தி அது மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே அப்படி ஒன்னு திருத்த பாப்பான் திருத்த முடியலேன்னா கம்சசானூரமர்தனம் இல்லாட்டி அழிச்சு கொடுத்தா அவ்வளவுதான் ஒன்னு சொந்த கேட்கறோம் சொந்த கேட்டா திருத்தி ஒழுங்கா திருத்தி பணி கொள்வான் இல்லாட்டி அவ்வளவுதான் கம்சசானூரமர்தனம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்சாபனாய சம்பவாமி யுகே யுகே அப்படி சாது பரித்ராணம் என்ன பண்ணுவான் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும் என்ன பண்ணுவான் ரெண்டுக்குமே அவன் காரியம் சாது பரித்ராணமும் அவன் காரியம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தமும் அவன் காரியம் அதுக்காக என்ன பண்ண விநாசாய துஷ்கிருதம் துஷ்டா யார் இருக்காலோ அத்தனை பேரும் அழிக்க வேண்டியதான் அதுக்குதான் கிருஷ்ணா வந்து அவதாரமானா எம்பெருமான் அப்படி அர்ஜுன பார்த்து சொல்றான் பக்தியா தொனன்யா சக்கிய அப்பா ஏ நண்பா ஏ நண்பா அப்படின்னு பார்த்து சொல்றான் பக்தியா தொனன்யா அப்படிங்கிறான் என்னன்னா அர்ஜுனா நான் பக்தவத்சலன் பக்தர்களுக்கு ஆசிரிதன் அவளுக்கு கட்டுப்பட்டவன் அப்படிங்கிறான் அப்படி எம்பெருமான சாது பரித்ராணம்ங்கிறதுனால மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மா எனப்பாடே எல்லோரும் பாபாய் கோபஸ்திரீகளோட பக்திக்கு கட்டுப்பட்டு எம்பெருமான் அப்படி கட்டுண்டதா பாஞ்சாலிய பார்க்கிறோம் நடு சபையில தன்னை இனிமே காப்பாத்திக்க முடியாது நிர்கதி ஆயாச்சு பஞ்சபூதங்களுக்கும் ஆதாரமானவள் பஞ்சபூதங்களையும் புருஷனாக இருக்கக்கூடியவள் சர்வ காரியத்தையும் பண்ணக்கூடிய எம்பெருமானுக்கு நிகராக ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவள் நிர்கதியா நின்றுருக்கா அவ நினைச்சான்னா அந்த நிமிஷமே என் சீத்தை மாறி அப்படி துரும்பா போடான்னு ஒரு பார்வையை ஒரு திருப்பு திருப்பி அந்த பார்த்துருந்தான்னா அக்ரே ஜனனம் பவதி எம்பெருமான் ஜொலிக்க மாட்டான் இது ஜொலிச்சிருக்கோம் சாம்பல் தான் இருக்கும் அங்க சாம்பல் கூட இருக்குமா தெரியாது தீயினில் தூசாகம் அங்க அவளும் பண்ணல பெரிய பிராட்டியும் பண்ணல அதை பார்த்து இவளும் பண்ணலையா அவ அப்படி பண்ணல அவளே பண்ணல என் நாயகி அவளே பண்ணல எனக்கு தலைவி அவளே பண்ணல நான் ஒண்டி பண்ணுவேன்னா என் கிருஷ்ணன் இருக்கும்போது என் சகோதரன் என்னை எப்பொழுதும் காப்பவன் அப்படிங்கிறாங்க ரெண்டு கையும் தூக்கிட்டு இருக்கா சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாசுகோ கோவிந்த புண்டரை காட்சி லட்சமாம் சரணாகதம் இன்னைக்கும் பிராமணோத்தமர்கள் சந்தியாவந்தனங்கிற பண்ணிட்டு இருக்கா சந்தியாவந்தன்ல கரசீல சரணாகதி அந்த ரஜஸ்வலை சொன்ன சோஸ்தம் தான் அதுதான் நமக்கு சபலம் அதுதான் நம்மள விமோசனம் பண்றது வேற கதி கிடையாது அப்படி வசத்தியான பாஷ்யக்காரர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது ஒண்ணுதான் இருந்தது பாஷ்யார் கண்டுபிடிச்ச விட்டு ரெண்டு சிவன் நாராயண சவணம் சனம் பிரபத்திய ஸ்ரீமதே நாராயணாயன மகா என்பதாக அதுவும் ஆண்டாளோட அனுகிரகம் தாயார் அப்படி கூட்டி காமிச்சு கொடுத்துருக்கா அந்த ரீதியில எம்பெருமான்கிட்ட கேட்கறா என்னென்ன பக்தி சுபாவம் ஜாஸ்தியாச்சுன்னா அப்படி பண்ணுவியா அப்படின்னா பக்தி பாவம் உமநாடிகளுக்கு மட்டும்தானா இப்ப புருஷாலு கிடையாதா அப்படின்னா நாயிகா பாவத்துல பராங்குச நாயகம் பரகால நாயகி எல்லாரும் என்ன பண்றா புருஷ புராணக அன்றால் காமிச்சு கொடுத்தா அவன் ஒத்தந்தான் புருஷன் புராண புருஷன் அவன் ஒத்தந்தான் ஆதி காலத்திலேருந்து புருஷன்னா அவன் ஒத்தந்தான் நாராயணன் ஒருவனே மத்த எல்லாம் எல்லாரும் என்னன்னா ஸ்ரீதான் ஸ்ரீபாவன் தான் ஆறாவது பாசுரத்திலேருந்து இந்த பதினஞ்சாவது பாசுரம் வரை அப்படி பத்து முக்கியமான கோபிகள் எல்லாம் எழுப்பி காமிச்சு கொடுக்கறால தத்துவ ரீதியில பார்த்தோம்னா தசேந்திரியங்கள் இந்த தசேந்திரியங்களை புலனடக்கம் பண்ணி அடக்கம் பண்ணி பகவத்யானம் பண்ணோம்னா பதினோராவது இந்திரியமான அப்படி மோட்ச பலம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் பதினோராவது தத்துவம் எம்பெருமான் அப்படி எம்பெருமானோட தியானம் கிடைக்கும் மோட்சபலம் கிடைக்கும் இந்த பாசுரத்தை மூலமா காமிச்சு கொடுக்கிறாளாம் தாயார் அந்த ரீதியில நாயகனாய் நின்று நந்தகோபுரன கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய். ஆயர் ஸ்ரீ மீரமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் என்னலேவாய் நேர்ந்தான். துயோமாய் வந்தோம் துழப்பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலைக்கதவும் நீ கேளோரம்பாவாய். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அப்படி பத்து பாட்டுக்களால இந்திரியங்களை எழுப்பினார். புசத்தியான ஸ்திதியில இருக்கிற கோபிகை எல்லாம் எழுப்பினார். அந்த ரீதியில இவாளெல்லாம் எழுப்பி நம்மளுக்கு வழிகாமிச்சு கொடுக்கிறார். இந்த 15 பாசுரம் வரை அதிகாலையில சீக்கிரம் எழுந்து கொள்ள வேண்டும், நீராட வேண்டும், பகவத்யானம் பண்ணணும், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டுதோம் வளரட்டி நாம் முடியும். அந்த விரத அனுஷ்டானங்கள்லாம் காமிச்சு கொடுக்கிறார். அந்த பத்ததி அதே ரீதியில நாமும் அனுஷ்டானம் பண்ண வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் காமிச்சு கொடுக்கிறார். ஏற்கனவே சொன்னேன், 3 நாள் தீத்தாமல்ல நதியிலன்னா பிராமணன் இல்லை, ஆத்துல குளிச்சுட்டு இருக்கோம் ஷவர்ல, என்ன பண்றது சுவாமி, வேற வழி இல்ல, யவசுருள் பாத்திரத்தை பாத்திரமா அங்கீகாரம் பண்ணிட்டோம், அலுமினியம் வேண்டாம், அது இன்னும் ஒத்துக்கல, அது வேண்டாம், அலுமினியம் வேண்டாம், வேற வழி இல்ல, யவசுருள் தகரம்தான், அது என்ன பண்றது, தகரம்தான், இரும்பு கூடாது, வேற வழி கிடையாது, பிளாஸ்டிக் மத்தில எல்லாம் பண்ண வேண்டாம். அப்படி தீர்த்தத்தை கங்கை சேமனே காவேரி நர்மதா சிந்து பிரம்மபுத்திரான் அத்தனையும் சந்நிதம் குருன்னு பிரார்த்திச்சுண்டு அது ஒரு சங்கல்பம். தீத்தாமான ஒண்ணு முழுஷா தீத்தாம சோப்புக்கு எல்லாம் பண்ணுவேன், எல்லாத்தையும் போட்டு முடிச்சு மஞ்சள் கொஞ்சம் தேய்ச்சி எல்லாம் முடிச்சுன்றது கடைசியா ஆத்த வந்து அங்க ஆவாகனம் பண்ணி பொம்நாட்டியில இருந்தா மஞ்சப்பொடி அதுல தீர்த்தத்தை கரைச்சு கங்கையை தியானம் பண்ணிட்டு புருஷால இருந்தா இந்த தீர்த்தத்துல ஆவாகனம் தீர்த்தத்தை ஆவாகனம் பண்ணி கடைசியா ஒரு முண்டு ஜலத்தை குத்தின்னு இருக்கும், சுத்தமாயிடும் அவ்வளவுதான். அதுக்காக இங்கேருந்து ஓடணுங்கிறது இல்ல. ஆனால் மாசத்துக்கு ஒரு தினம் மாச பிறப்ப அமாவாசையாங்கிறது கணக்கு வச்சுக்கணும். ஒரு நாள் இந்த 2 நாளுக்குள்ள ஒரு நாள் ஏதோ ஒரு நீர்நிலையில சுத்தி இருக்கும், நிச்சயம் இருக்கும், போய் தீத்தா மட்டும் வந்துடணும். ஒன்னும் ஆகாது, 10 நாள் அப்படி இதே வழக்கமா வச்சுட்டு இருக்கோம், உடம்புக்கு ஒண்ணு வராது, உடம்புக்கு வரும் நினைச்சுன்னு போக கூடாது. அந்த காலத்துல அவள் என்ன பண்ணுவான்னா, எந்த ஊரா இருந்தாலும் முதல்ல போய் பச்சைத்தளத்துல ஜலத்தை இழுத்து கொட்டிப்பான், வேற வழி இல்லைன்னா கணத்துல இருந்து இழுத்து கொட்டிப்பா, இல்லாட்டி எந்த தடாகம் இருக்கும் ஏரியோ குளமோ தெரியவா, இன்னைக்கும் வழி இருக்காது ஏரியிலாம், பரவாயில்ல நாங்க பார்த்தும் போய்க்கிறோம். ஏன்னா அந்த தீர்த்தா மாறுற விசேஷம் சக்தி நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், கல்லு குத்தம் முள்ளு குத்தம் அங்கெல்லாம் யார் போறது, செப்பல் போட்டு போட்டுமா, இல்ல முத நாள் போய் யாரான்னு அங்க யார்ட்டியான்னு சொல்லலாமா, முனிசிபாலிட்டியில சொன்னா ரோட சரி பண்ணி வைப்பானா, போலாமா, இவனுக்கு அவன் சரி பண்ணுவான்னு, அவன் அவனுக்கே செய்ய மாட்டேங்கிறான், மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்குமே செய்ய மாட்டேங்கிறான். அப்படியே போட்டாலும் 10 நாளுக்கு மேல அது இருக்க மாட்டேங்கிறது, 11 நாள் பேர்ந்து வந்து போடுறது, அவன் போறதுக்கு மட்டும் ஒரு நாளுக்கு மட்டும் போட்டு விடுறான், நமக்காக என்ன பண்ண போறான், அவ்வளவு சிரமப்பட வேண்டாம். பரித்துறை இருக்க தீத்தமா போய் மாசத்துக்கு ஒரு நாளான்னு முழுகிட்டு வந்துடணும், அதான் வசதி, அதுல எல்லா ஒரு சந்தேகமும் இல்ல. அது மாதிரி சிராத்த காரியங்கள்லாம் பண்றச்சே முடிஞ்சவரை நம்மளே பண்ணிட்டா போதும், எங்கேயோ ஒரு பணத்தை கட்டிட்டு அங்க போய் பண்ணலன்னா அவன் என்ன பண்றான் தெரியுமோ, நான் உங்களுக்கு மட்டும் தனியா சாதம் அடிப்பா, ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிடலாம், மற்றபடி பட்சணத்துக்கெல்லாம் விஷயமே இல்லை, பிரிச்சுக்கலாம், பிரிச்சுக்கிறது தப்பு கிடையாது, யாருக்கு பிரிச்சுக்கணும், ஒரு குடும்பம் பிரியறது, ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சிராதம் பண்ண வேண்டும் என்பது நியதி. ஒரே அக்னியாக இருந்தால், ஒரே ஆத்துல சாட்டுன்னு இருந்தால், அண்ணன் தம்பியா இருந்தாலும் ஒரே ஆத்துல சாப்பிட்டுருக்கணும், எங்க ஆத்துல வறட்சியை பொறச்சே சாப்பிடுவாங்க அதெல்லாம் கணக்கு இல்ல, அந்த ஆத்துலயே இருக்கணும், பெரியவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், தாய்க்கு கட்டுப்பட்டு இருக்கணும், தந்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், அத்தனை பேரும் அங்க இருந்தா ஒரே சிராதமா பண்ணலாம், இல்லையா அடுத்தா தனியா ஒரு கொடுத்தனும் போயிட்டேனாவே அக்னி பிரிஞ்சுடுத்தோன்னு அர்த்தம், அதுல எல்லா சந்தேகம் கிடையாது, தனித்தனியா தான் சிராதத்தை எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் என்ன பண்ணுவான்னா பிரசாதத்தை தனித்தனியா பண்ணுவா, பட்சணாதிகள் ஒன்னே பண்ணுவா, ஏன்னா ஒரே புத்து தான் எல்லாருக்கும், அது தேசம் கிடையாது, அதனால அன்னத்தை மட்டும் ஏன்னா ஆகுதிக்கு வேணும் பிண்டத்துக்கு வேணுங்கிறதுக்கு அன்னத்துக்கு மட்டும் தனியா பண்ணிட்டு மீதி எல்லாம் ஒன்னா சேர்த்து பண்ணுவா. அப்ப கூட என்னென்ன இந்த சுவாமிகளா எழுதாரு அவாறெல்லாம் உட்காந்து வச்சு முழுசா எல்லார் பண்ற கண்மாலையும் சுவாமிகள் சாப்பிட்ட விட்டுதான் நீ சாப்பிடலாம். எங்காத்துல சீக்கிரம் ஆயிடுத்து நான் சாப்பிட்டுறேன், ஏதோ கால விசேஷம் வெளிதேசத்துல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்பதான் போன் இருக்கு, உங்களுக்கு என்ன அசௌரியம் இருக்கு, இப்பதான் போன் இருக்கு, போன் அடிச்சு ஆத்தா ஆச்சா சிராதம் ஆச்சா சுவாமிகள் எழுட்டாளா. அதை விட என்ன காரியம் நமக்கு, அதை விட என்ன காரியம், காலங்கத்தால கொட்டிக்கணும் அவசியமானே. அதான் 365 நாளும் வயிற்றுக்கு போடுறோமே, ஏதாவது ஒரு நாள் போடாம இருக்கும் சொல்லுங்க. ஏகாசனிக்கு சப்பாத்தி தான், அதனால ஒண்ணுமே சாப்பிடறதில்ல சுவாமி, ஒண்ணும் சாப்பிடறதில்ல சப்பாத்தி. தீர்த்தம் சாப்பிட்டாலும் ஏகாசி அன்னைக்கு அது ஆகாரம் தான். அப்புறம் தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாது, தீர்த்தம் சாப்பிட்டா கூட அது செகண்டரி தான், பகவத் பிரசாதம் இல்லாட்டி என்ன சொல்லலாம். சில பேர் இது சாப்பிடறதில்ல, அங்க போவேன் கோவில் போவேன், அவன் என்ன சக்கரை பொங்கல் தருவா வெண்பொங்கல் தருவா, அன்னமே கூடாது, அன்னமே நிஷித்தம். பெருமாள் பிரசாதத்துக்கு என்ன தோஷம், பெருமாள் பிரசாதத்துக்கு இனிமே தோஷம் கிடையாது, தோஷம் எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கு, வேற எங்க இருக்க. அதே மாதிரி ஜலம், புதுசா இழுக்கிற ஜலம் இழுத்து கொண்டு வந்து தீர்த்தாம்பரத்துக்கு கொட்டணும், கைப்படாம கொட்டணும், கை உள்ள பட்டுருத்துனா தீர்த்தத்துக்கு தீட்டு உண்டு. கணத்துல இருக்கிற தீர்த்தத்துக்கு தீட்டு கிடையாது, உன் பாத்திரத்துல வந்துடுத்து இல்லையா, அந்த தீர்த்தத்துக்கு நல்லது விழுப்பு உண்டு. அத உன் கைப்பட்டாலோ உன் துணிப்பட்டாலோ விழுப்பு தான், அது எல்லாரும் சந்தேகம் இல்ல. அப்படி தீர்த்தா மாதிரி பிரயோஜனமே கிடையாது, விழுப்புல தீர்த்தா மாதிரி என்ன பிரயோஜனம், நான் ஜலத்துல குளிச்சேன் கொளிச்சேன் அவ்வளவுதான், என்ன சுத்தம் பண்ணிட்டா உடம்பு சுத்தம் பண்ணிட்டா அவ்வளவுதான், அதுவே தீர்த்தமாடுதல் கிடையாது. அப்படிதான் கொண்டு கைப்படாம இழுக்கணும். அவெல்லாம் பெரியவாள் பார்த்தா தெரியும், இழுத்துட்டு என்ன பண்ணுவான்னா அந்த அந்த சுருக்கு முடிச்சு போட்டிருப்பா இல்லையா, அந்த இடத்துல அது தூக்கி உள்ள இறக்கிட்டு அதை மேல கைப்படாம இருப்பான், இடத்துக்கு கொண்டு போய் தான் தீர்த்தா மாறத்துக்கு வச்சுப்பான். ரெண்டு குடம் கொட்டின விட்டுதான் மூணாவது குடத்துக்கு தான் உள்ள கை விடுவான். உடம்பெல்லாம் நல்லா நனைஞ்சுடுத்து தேய்ச்சிண்டாச்சு அப்படின்னு ஒன்னா பரவாயில்ல, அதுக்கு மேல வெறும் சுத்திக்கு மட்டும் குத்திக்கிறதுங்கிற வச்சேதான் கை உள்ள போகும், அது வரையும் கை உள்ள போகாது, விழுப்பு போகணும் கட்டாயம். நம்ம என்ன பண்ணுவோம், வெந்நீர்ல சூடு போதுமா சூடு போதுமா சூடு போதுமா, 100 தடவை கை விடுவோம், 1 தடவை விடுவோம், 1 தடவை விட்டாலே அசுத்தி, 100 தடவை விடுவோம், என்ன என்ன நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கா டிகாஷன் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், அது இந்த விழுப்பு நல்லா இருக்கட்டும், போகவே வேண்டாமே அப்படின்னு சொல்லவே கூடாது. அது மாதிரி ஒரு இதுல ஆவாகனம் பண்ணிக்கோங்க, பித்தளை சொம்பு வச்சுக்கோங்க, பித்தளை சொம்புல தீர்த்தத்தை வச்சுக்கோங்க, அதுல தலைய கடைசியா சேர்த்துக்கோங்க, அதான் சுத்தி. சவல குளிக்கலாம் சுத்தி இல்ல, குளிக்கிறேங்க அவ்வளவுதான், நீட்டா இருக்கீங்க அவ்வளவுதான் வித்தியாசம், நீட்டா இருக்கிறது வேற சுத்தமா இருக்கிறது வேற, புண்ணிய ஸ்நானம் வேற. ஸ்நானம்னாவே புண்ணிய ஸ்நானம் தான், ஒவ்வொரு ஸ்நானத்திலையுமே பாபங்கள்லாம் போறது, சாதாரண அழுக்கு போல, இந்த உடம்புல இருக்க அழுக்கு போல, உள்ளத்துல இருக்க அழுக்கும் போறது, அதுக்கு பேர் தான் ஸ்நானம், அதுக்கு பேர் தான் ஸ்நானம், அதான் தீர்த்தா மாறுதல். சும்மா ஷாம்பு போட்டு இப்படி ஹேர் ட்ரை வச்சு இப்படி காமிச்சுட்டு இப்படி பறக்க விட்டுக்கிறது ஸ்நானம் இல்ல, அதுக்கு பேர் அப்படி ஆவாகனம் பண்ணும், மனசுல பிரார்த்திச்சுக்கணும், சுத்தம் வேணும் மனசுல. அது மாதிரி இந்த நீராட்டத்தை தான் தாயார் அப்படி வசதியா கொண்டாடுற, அதுக்குதான் இங்க சொல்ல வந்தது. ஏன்னா இதுக்கு இது அர்த்த பாசகத்துல இருந்து வேற சப்ஜெக்டுக்கு போயிருவா தாயார், நீராட்டத்தை விட்டுட்டு வெளியே போயிடுறா, அதுக்கப்புறம் காரியம்லாம் இதுக்கப்புறம் நோம்ப பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா, நீராட்டம் இங்க முடிஞ்சு போயிருது. இன்னைக்கு இந்த பாசகம் சொல்லணும், இருந்தாலும் இது முக்கியமான சமாச்சாரம். இது அப்படி நீராடுதல் என்பது என்ன சாதாரண விஷயம் இல்ல. அக்ரூர் என்ன பண்ற, கிருஷ்ணன் அவிஷ்ணுவதுக்காக மதுராக்கு போறார், மதுரால இருந்து கிளம்பி போயிட்டு இருக்க, ஒரே சந்தோஷம் ஒரே சந்தோஷம். ஏன்னா எம்பெருமான சேவிக்க போறோமே, இத்தனை வருஷத்துல நகரவே முடியல, மந்திரியா இருந்தாலும் போக முடியாது, ராஜா இல்லைன்னா ஆக்கியம் இல்லைன்னா வெளியே போக முடியாது, அதுவும் அவன் இவனோட சத்ருவும் தெரியும், போய் பார்க்க முடியுமா, அவ்வளவுதான் தலைய வெட்டிடுவான். அவ்வளவு பரிசிரமமான காலம், தபஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன், சாத்வி இல்லையா தபஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன், கூப்பிட்டு வாடான்னு சொன்னவன் உள்ள உச்சிக்கு ஏறி போயிடுத்தான், உச்சி குளிர்ந்து போயிடுத்து, நேர வரச்சே ஒன்னும் பண்ணிக்கல, ஏன்னா எம்பெருமான சேவிக்கணுமோ விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்துட்டேன், சுத்தங்கத்தான் ஒன்னும் பண்ணிக்கல, வந்துட்டேன் அங்கேருந்து பரந்தர்ஷன் ஓடிவர். அங்க வந்தவனை கிருஷ்ணன் சொல்றான், வாங்கோ அக்ரூரே வாங்கோ, நல்ல விஷயம் வந்திருக்கேள். இல்லடா இல்லடா இல்லடா, இப்பயே சேவிச்சிருந்தேன், பன்னெண்டு சேவிச்சார் ஏந்திருந்தார் நின்று. ஆ சொல்லுங்க சுவாமி, என்ன ஊர்ல இருந்து என்ன விசேஷம்? ஐயோ இப்ப சொல்ல மாட்டேன், திருப்பி பன்னெண்டு சேவிக்கிறார். சரி சேவிச்சுட்டு சொல்லும், சேவிச்சு முடிச்சாச்சு, வாரும் உட்காரும் சொல்லும். ஆ நான் உட்கார மாட்டேன், திருப்பி சேவிக்கிறேன் சேவிக்கிறேன். எதுக்கு சேவிக்கிறேன்? உன்னை சேவிச்சுட்டேன், கண்ணால் நேத்திரத்தால் சேவிச்சுட்டேன், ஜென்ம சாபல்யம் போடுத்து. ஆனா உன்னை ஒரு கெட்ட புத்தியினால நான் இங்க வந்தேன். என்ன கெட்ட புத்தி உமக்கு? என்ன கெட்ட புத்தி சுவாமி? ஆயிரம் தான் இருந்தாலும் அது என்னோட கெட்ட புத்தி தான். ஏன் அப்படி? கம்சன் உங்க தனுர்யாகத்துக்கு அழிச்சிருக்கான். ஓய் அதெல்லாம் கிடைக்கட்டும், குளிச்சீரா இல்லையா? முதல்ல இதை கேளு, இதை கேளு, முதல்ல கேட்டுவிடும், முதல்ல கேட்டுவிடும். சரி சொல்லுங்க. தனுர்யாகத்துக்கு யாரும் இல்லையா? பக்கத்துல யாரும் இல்ல. தனுர்யாகத்துக்கா கூட்டம்? நான் வந்தது கூட்டது கூட்ட முடியா கூட்டதுபடியா இருக்கட்டும். சரி அப்புறம் நீ இந்த கொல்ல பக்கமா அப்படியே ஓடி போறேன். ஏன்னா பின்னாடி மதுராலேருந்து எல்லா ஆட்கள்லாம் வந்திருக்கா, வேற ஒண்ணும் இல்ல, மதுராலேருந்து படையே வந்திருக்கு. நீ இந்த பக்கம் ஓடி போயிடு, இல்லாட்டி உனக்கு அரெஸ்ட் பண்ணி கூட கூட்டு போயிடுவான். எனக்கு பயமா இருக்கு, நான் சாப்பிட்றதெல்லாம் கிடக்கட்டும்டா, நீ தப்பிச்சு போறீங்கேந்து. அதான் அப்படிதான், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டது இந்தோல் மணிவன்னா உன் சேவடி செய்திருக்காப்பு. பாடி உன் சேவடி கூட வரக்கூடாது. ஏன்னா அன்றி உலகவனந்தாயறி போற்றி உள்ள வசத்தியை கொண்டேன். ஆ எத்தனை சேதன் கரை தேரித்து எவ்வளவு வசத்தியா அப்படியே இருந்துட்டானே நம்மாழ்வார் பரிதவிக்கிறார். ஐயோ இதுல யாரும் உன்னை திருவடிக்கேதான் ஹானி ஏற்படுத்தா கேட்கலையே. கல்லும் மலும் அப்படி கல்லும் முள்ளும் கடலும் முளகேறும் இத்தனையும் இருக்கே, இதுதான் காலில் பட்டுதா, திருவடியில பட்டுதா, அதுக்கேதானே ஹானி வந்துதா? ஐயோ நீ சிரமப்படுறியா? இப்படி அழகத்துக்கு ஒத்துரு இல்லையடா, அசோசத்தியா கொண்டாடின்னு இருக்காளே. அம்பரம் ஊடற தோங்கி உலகந்த அப்படி எல்லாத்தையும் ஊடறுத்து போனியே, பலாத்காரமா போனியே, உன் திருவடிக்கதான் ஆச்சாரா? இதுக்கு அழகத்துக்கு யாரும் இல்லையா, வசதியா கொண்டாடுறல, அதை போய் வசதியா கொண்டாடுறல, என்ன பெரிய விஷயமா? மாயன் மாமாயன் நீ எது வேணா பண்ணுவற, அது வசதிய? அதெல்லாம் எனக்கு சின்ன விஷயங்கள் சொல்றவர். எது பெரிய விஷயமோ அது சின்ன விஷயமா இருக்கு. மாயன் மாமாயன் அதெல்லாம் தெரியும், கோபஸ்ரீ எல்லாம் சொல்லுவா, கிருஷ்ணன் தானே அப்படிதான் பண்ணுவான், வேற எப்படி பண்ணுவான்? கொக்க புல்லினைவாய் பிளந்துட்டான் அப்படியா, பொரு கரியன் கொம்பு முசித்தான், ஓ அப்படியா, ஆமா எப்படிலாம் பண்ணான் தெரியுமா? ஓ நீ தான் பாக்குற, இதுதான் புதுசு எங்களுக்கு தெரியுமே, பூதகிட்டே அப்படிதான் பண்ணான். எப்ப ஏற்பட்டவன் அரைக்கி என்ன பண்ணான்னே தெரியாது, என் கண்ணன் என்ன பண்ணுவாங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அதெல்லாம் இப்பதான் தெரிஞ்சு வந்திருக்கேல, அதெல்லாம் ஒன்னும் விஷயம் இல்லையா. அவன் அப்படிதான் பண்ணுவான், எத்த வேணா பண்ணுவான். காளி என் பொய்கையும் ஆமா என்ன பண்ணான், அதன் மீல் நடமிட்டு. அப்புறம் எங்க மயில கொண்டு விடுங்கோ, அதுல ஆடுவான். பாம்பு மேல ஆடுறது பெரிய விஷயமா அவனுக்கு, பாம்பு மேல ஆடுறது பெரிய விஷயமா. அவனை பார்த்தா மயில் ஆடும், மயிலோடு சேர்ந்து இவன் ஆடுவான், அதுதான் ரம்யமா இருக்கும். பாம்பு என்ன அழகான்ன, இல்ல அது மேலே ஆடியிருக்கான், அதெல்லாம் அவ்வளவுதான். அவன் பல்லானை கொன்றானை அப்படி குவளையா விடத்த தூக்கி அடிச்சு வந்தானே, இதெல்லாம் விஷயமா? அதோட வாழை பிடிச்சு தூக்கி அடிச்சானு, துதுக்கியை பிடிச்சா கூட கொஞ்சம் பெருசா இருக்கு, கை கிருப்பு இருக்கு, பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். வாழை பிடிச்சி அடிச்சானே, அப்படிதான் பண்ணுவான் என் கிருஷ்ணன், அதுல எல்லாரும் சந்தேகம் இல்ல. இதெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயமா அப்படின்பா. அந்த ரீதியில நாயகனாய் நின்ற நந்த கோபன கோயில் காப்பானே, அங்க வந்து விழுந்துட்டார் அக்ரூரர். கிருஷ்ணா நீ எப்படியா தப்பிச்சு போ, எப்படியா தப்பிச்சு போ, வேண்டாம் சுவாமி வாரும். யசோதட்டியும் நந்தகோபட்டையும் சொல்லிட்டு கிளம்புறார். இனிமே எனக்கு நிறைய காரியங்கள்லாம் காரியக்கிரமங்கள்லாம் இருக்கு, நீங்கள் எப்போது அழைக்கின்றீரோ அப்ப நான் இங்க பிரசன்னமாவேன். நாங்கள் இருவரும் எப்ப கூப்பிடுறீங்களோ அப்ப வந்து நிக்கிறோம் நாங்க. ஆனா எனக்கு நிறைய பூபாரம் ஜாஸ்தியா இருக்குமா, இத்தனை நாள் நான் வீணில் இருந்துட்டேன், இனிமேதான் காரியக்கிரமம் ஆரம்பிக்க போறது. உட்காந்து சொல்றான் குழந்தை, பெரியவாரு ஆன்னு கேட்டு இருக்கேன், என்னமோ சொல்றியடா, ஒன்னும் புரியலையடா, என்ன பண்ண போற நீ, இனிமேதான் நீ கேட்க போற. ஆனா நீ எப்ப நினைச்சாலும் முன்னாடி நான் இருப்பேன், எங்க அண்ணாவும் கூட வந்துடும், ஐஷன் வந்துடுவேன், கவலைப்படாத. நீ என்னை மட்டும் கூப்பிட்டாலும் நான் வருவேன், எங்க அண்ணாவை சேர்த்து ஐஷன் வானாலும் ஐஷன் வரேன். உனக்கு என்ன ஸ்திதி வேணுமோ அந்த ஸ்திதியில அங்க வந்து நிற்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு போறானாம். இது நிச்சயம். ஆனால் இனிமே உன்னோட முழுசா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு போறான். அப்படி கோபகன்னிகள் கண்ணுல இருந்து ரத்தம் வருது. அம்மாட்டியே அப்படி சொல்லிட்டானே, அம்மாட்டியே அப்படி சொல்லிட்டானே, நீங்கள் எல்லோரும் எப்ப என்ன அழைக்கிறீங்களோ அதே இந்த விரஜபூமியில அதே ஸ்திதியில நடமாடுவதற்கு நான் வருவேன், நிச்சயம் வருவேன், நிச்சயம் வருவேன். ஆனா காரியக்கிரமங்கள்லாம் ஜாஸ்தியா இருக்கு, யதார்த்தமா இப்ப இருக்கிற மாதிரி நீங்க பண்ண முடியாது. தியானத்துல மட்டுமே நான் வருவேன் நிச்சயம். நீங்க உட்காந்து தியானம் பண்ணலாம் கட்டாயம் உண்டு. நான் இருக்கேன்னு நினைச்சு நீங்க ஆட்டம் ஆடினா பாட்டு பாடினா கூட நிற்பேன் அப்படிங்கிறான் கிருஷ்ணன். அப்படி வந்துட்டான் அக்ரூரோட. அக்ரூர் ஐஷன் வர யமுனக்கரை வந்தாச்சு. கிருஷ்ணா கிருஷ்ணா, நான் இங்கிருந்து வரதுனால ஒரு அனுஷ்டானமும் பண்ணி தொலைக்கல, உன்னை வேற பாக்கணுங்கிற ஆசையில வந்துட்டேன். தீத்தாமாடவே இல்லை, ஊர்ல இருந்து வரவா நதியில தீத்தாமாட வேண்டும். பிரயாணத்துல வந்தவா நதியில தீத்தாமாடினால்தான் தீட்டு போகும். நான் ஊர்ல இருந்து வந்தேனோ தீத்தாமாடவே இல்ல, நீ கொடுத்த சாப்பிட்ட எல்லாத்தையும் பண்ணிட்டேன் வந்துட்டேன், தீத்தாமாடவே இல்லடாப்பா, தீத்தாமாட்டு வரட்டுமா? அக்ரூரே, நீர் தீத்தாமாடணுமா? அப்பதான் உமக்கு சுத்தி வருமா? என்னடா கிருஷ்ணா, என்னடா கிருஷ்ணா, சாஸ்திரம் இல்லையாடா, உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி அது வேணா தப்பு, அது வேணா தெரியாம இருக்கலாம், உன்னை பார்த்தாச்சு உன்னை சேவிச்சாச்சு மனசு திருப்தியாச்சு. எம்பெருமான் வரதன் அப்படி பிரம்மோத்சவத்துல ஏழுவன், எல்லாம் அகாலமான சமயம், இவெல்லாம் என்ன பண்ணுவேன், சீதா மரத்துக்கு நாடி இருக்காது, விழுந்தடிச்சுன்னு அனுயாத்திரைக்கு ஓடையே தீரணும். ஆனா எம்பெருமான் புறப்பாடு ஆகி முடிஞ்சு ஆஸ்தானத்துல ஏழு அடுத்த செகண்ட் இவ காணாப்படுவா, என்ன நித்திய கர்மானுஷ்டானம், விழுந்தடிச்சு விடுவான். சந்தியானம் பண்ணிருக்கலாம், பாதி பண்ணிருக்கலாம், பண்ணாமையும் இருந்திருக்கலாம், தீத்தா மாடி இருக்கலாம், தீத்தா மாடாமையும் இருக்கலாம். அந்த பத்து நாளும் யாரும் படுக்கையில படுத்துக்கவே மாட்டான், கீழே படுத்தும் தூங்க மாட்டான், தூங்குவா கீழே படுத்தும் தூங்க மாட்டான், கீழே படுத்துட்டா தீட்டு படுத்துக்க போறாங்க, உட்காந்துட்டே கண்ண மூடிட்டு இருப்பான், பகவத் சன்னிவாசத்துல உட்காந்துட்டு இருப்பான், சுத்தியாவே சுத்தமாவே இருப்பா. சாயங்கால வேலையும் தீத்தா மாடிட்டு தான் அணுயாத்திரைக்கு போவான். காத்தால தீத்தா மாறியாச்சு, பன்னெண்டு திருமன் மட்டும் அப்படி பாலிஷ் பண்ணிட்டு போறோங்கிறது இல்ல, நம்மள இருந்தா அதான் பண்ணுவோம், அப்படி இப்படி பாலிஷ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். சாயங்காலம் தீத்தா மாடிட்டு தான் அணுயாத்திரைக்கு போவா. அதனால நித்திய சுத்தர்கள் படுக்கையில விழுப்பு பட்டாலுடைய முழிச்சுட்டு இருக்கவாளுக்கு தீட்டு கிடையாது, ராத்திரி முழிச்சு அவனுக்கு தீட்டு கிடையாது. அதுக்காக தான் ஏகாதசி அன்னைக்கு 12 மணியா முழிச்சுட்டு 12 மணியா 12 மணி வரை படம் பார்த்துட்டு அப்புறம் தூங்கி போடுவோம். ஏன்னா அந்த புண்ணியம் வரணும் போல, எந்த புண்ணியம் வரணும், அது யார் ஆடுறாளோ, யார் குதிக்கிறாளோ, யார் சண்டை போடுறாளோ, எல்லாத்தையும் பார்க்க வேண்டாமா, எல்லா கட்டாயும் பார்க்க வேண்டாமா, யார் யாரை பழிவாங்கிறா இதெல்லாம் பார்க்க. அந்த காலத்துல என்னன்னா ராத்திரி பெரிய போட்டுருவான், 3 சினிமா ஃப்ரீ, ஒரு டிக்கெட் வாங்கினா மீதி 2 சினிமா எக்ஸ்ட்ராவா பாக்கலாம். என்னன்னா குச்சோலா பாக்கியானம், கிருஷ்ணலீலா தனங்கன, என்னென்னமோ விதவிதமா வரும், அந்த மாதிரி காமிப்பா. இப்ப அப்படி இல்லை, அப்படிலாம் நாங்கெல்லாம் பார்த்துட்டா என்ன பண்றது, ஜென்மங்க சாப்பிடல மறைஞ்சு விட்டுனா. விஜயகாந்துக்கு ஒரு படம், விஜய் சேதுபதிக்கு ஒரு படம், என்னென்னமோ விஜய்க்கு ஒரு படம்னு எல்லாம் விஜய் விஜயா இருக்கும், 3 3 1 நம்ம எங்க உருப்படுறது, அப்படிதான் இருக்கும் நம்ம கதை. அந்த மாதிரி வசத்தியே என்ன பண்றேர், சீதா மாட போறேர், கிருஷ்ணனுடைய சந்தோஷம் தீதா மாறுறது அப்படிங்கிறார். என்ன எல்லாம் எல்லாம் அங்க சுத்தி எல்லாம் பண்ணிட்டு தீர்த்தத்துல ஆவாகனம் பண்ணிட்டு கங்கை சேமனை காவேரி ஆவாகனம் பார்த்து சீபாதத்தை அப்படி ஆவாகனம் பண்ணிட்டு தீர்த்தா மாறுறச்சு அப்படிதான் பண்ணணும். என்ன கங்கை சேமனை காவேரி ஓடுற நதியா இருந்தாலும் காவேரியா இருந்தாலும் ஆவாகனம் பண்ணி அது ஒரு வட்டமிட்டு அதுல ஆவாகனம் பண்ணி இந்த தீர்த்தத்தை சேர்த்து அதுல இந்த வட்டத்துல கடைசிய ஸ்ரீபாதம் ஆச்சாரிய ஸ்ரீபாதத்தை அப்படி வரைஞ்சிட்டு அதுல முழுகணும், அதுக்குள்ள முழுகணும், அதான் சுத்தி. அதுக்கு பேர் தான் சுத்தி. எம்பெருமான் பகத் தியானம் பண்ணிட்டு சங்கல்பம் முடிச்சுட்டு அந்த ஆச்சாரிய ஸ்ரீபாதத்தை வரைஞ்சிட்டு அதுல முழுகி எழுந்துக்கணும், அது பேர் தான் சுத்தி. இல்லாட்டி சுத்த கிடையாது. இந்த ரீதியில என்ன பண்றாரு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு, பண்ணிட்டு அப்படி முழுக்க போற ஹரி ஹரி ஹரி ஹரி, முதல்ல அப்படிதான் பண்ணணும், முதல்ல தீத்தாமரைச்சு ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லிட்டு தீத்தா பண்ணும், அப்புறம் கோவிந்த கோவிந்த கோவிந்த எல்லா பாவம் போனோம், எல்லா பாவம் போனோம், அதுக்காக தான் கோவிந்தா அடுத்தது 3 முழுக்கு. அப்படி 3 முழுக்கு போனோம், ஹரி ஹரி ஹரி ஹரின்னு உள்ள போனேர், திருப்பி ஏந்து வந்து வெளியே பாக்குறாரு, திருப்பி ஒரு முழுக்க போடுறாரு, கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னார். திருப்பி வந்து வெளியே கல்யாணம் பாக்குறார். திருப்பி மூணாந்திரம் முழுக்கு போட்டானோ, சரி மூணாந்திரையும் முழுக்கு போறார். மாதவா கேசவா கோவிந்தான் உள்ள போறார். திருப்பி மேல வந்து எட்டி பாக்குறாரு. இப்படி என்ன சுவாமி முழுக்கு போறீர் எட்டி பாக்குறீர், முழுக்கு போறீர் எட்டி பாக்குறீர், நான் ஏன் காணா போயிட்டான்னு பாத்துருக்கீரா? கிருஷ்ணா கிருஷ்ணா உன்னை பார்த்து பயந்தேனேடா. என்ன பார்த்து ஏன் சுவாமி பயப்படுற? நான் என்ன உங்க கம்சம் மாதிரியா இருக்கேன், என்ன பார்த்து பயப்படுறீங்கிற? இல்லடா உன்னை கம்சன் காவிஷன் போறேனா நீ என்ன வாயிடுவியோ அப்படின்னு பயந்துட்டு வயிற்றுல நெருப்பு கட்டின்னு இருந்தேன்டா. உள்ள தெரிஞ்சது. என்ன சுவாமி தெரிஞ்சது? உள்ள நின்றால் குடையாம் இருந்தா சிங்காதனவம் உனக்கு அண்ணனா இருக்கானே தெரிஞ்சாண்டா. ஆதிசேஷ பரியங்கத்துல அப்படி வைகுண்டநாதனா சேவகாமிக்கிறிய கிருஷ்ண பீலியோட, கிருஷ்ண பீலியோட அவன் மட்டும் ஆதிசேஷன் ஆயிட்டான். இவன் மாத்திக்கல சொரூபத்துல கிருஷ்ணனா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஓ வைகுண்டாதிபதி நீதானடா. ஐயோ பரமாத்மா பரமாத்மா சொன்னா அப்படி சாஸ்வதம் பண்ணி காமிக்கிறீர, எனக்கு போய் அப்படி சாஸ்வதம் பண்ணி காமிக்கணுமா? நான் அப்படி வசந்தவனா, நான் அப்படி வசந்தவனா, எனக்கு இப்படி வைகுண்டேது பறையலோகே. வைகுண்டத்துல போய் தான் சேவிக்க முடியும். வைகுண்டன் அதை விரங்கியும் சேவிக்க முடியாது. அந்த சேவை இங்க கொடுக்கற நீ என்ன கருணடா உனக்கு, உறவு கருணையாடா. இந்த கருணைக்கு ஈடு எங்கேயுமே கிடையாது. அதுதான் அந்த விரஜபூமியில அத்த ரத்தமே வந்தது கண்ணிலே. இந்த ஜீலம் இல்லடா அத்தனை பசங்களுக்கும். ஐயோ அந்த குழந்தைகள் அப்படி கண்ணீர் விட்டதுடா, கண்ணீரும் கம்பளையுமா. அவ ஏன் ஒன்ன விடமாட்டேன்னு சொன்னாங்கிறதுக்கு தாத்பரிய பதாண்டா புரிஞ்சது. அந்த வைகுண்டநாதனோட சௌலபியமா உட்கார்ந்து சாப்பிட்டு நீராடி குறவக்கூத்து ஆடி எத்தனை விதமான சேஷங்க தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே அவன் அம்மா அவ்வளவு பாடுபடுத்தி நான் உட்கார்ந்துட்ட. அத்தனையும் சுகமா, அத்தனையும் சுகம் அப்படி காமிச்சு கொடுத்தான். கிருஷ்ணா எனக்கு ஜென்ம சாபல்யமா இருக்கிறா, இனிமே நான் தைரியமா போவேன். கம்சன் என்ன ராவணனே வந்தாலும் தைரியமா போவேன். யார் வேணா வரட்டும் தைரியமா நான் உன்ன அவசியம் போவேன்டா, நீ வா என்னோட வா அப்படிங்கிறாராம். சேவிச்சுட்டு திருப்பி சேவிச்சுட்டே இருக்க, என்ன சுவாமி என்ன சுவாமி என்ன சுவாமி கண்ணால பார்த்து சேவிச்சா போற இல்ல, சாஷ்டாம சேவிக்கணும்டா, சாஷ்டாம சேவிக்கணும். எத்தனை தடவை தெரியாது, எனக்கு தெரியாது. என் மனசு என் தேகம் எத்தனை நேரம் ஒத்துழைக்கிறதோ அத்தனை தடவை சேவிப்பேன். அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, எழுந்துரும். இத்தேப்பட்டன பரமாத்மா வாயிச்சும் போற பாக்கியம் எனக்கு கிடைச்சது, பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படி சந்தோஷப்படுறான் அக்ரூவர். அப்படி குழந்தை ரெண்டு பேரும் ஏறி அப்படி கைத்தாங்கலாம் மேல ஏறிட்டு, ஐயோ இந்த பாதத்துல கீழே கீழே கால் திருவடி பட்டுதே வஸ்திரத்தால் அப்படி தொடச்சு விடுறான பாதத்தை. இதுல தான் குத்தி இருக்குமோ பெரிய ஆழ்வார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படி அப்படி எம்பெருமான் திருவடி பாதத்தால் தொடச்சு விட்டு வேலை ஏத்தி உட்காந்து வச்சு வண்டி ஓட்டுறான். எப்படி வண்டி ஓட்டுறான்? ரிவர்ஸ்ல உட்காந்துன்னு வண்டி ஓட்டுறான். நம்ம எல்லாம் ரிவர்ஸ் டிரைவிங் தான் பண்ணுவோம், நமக்கு அதான் தெரியும். ரிவர்ஸ் டிரைவிங் நமக்கு பண்ண தெரியும், ஆனா ஃப்ரண்ட் டிரைவிங் ரிவர்ஸ்ல உட்காந்துன்னு ஓட்டுறானா அக்குறவர் பின்னாடி திரும்பி உட்காந்துட்டானா இப்படி சாரத்தியம் பண்ணிட்டு வழி தெரியுண்டா? ஆமா மதுரையில இங்கேருந்து மதுரா போறதுக்கு அது ஒரு வழி, அது எனக்கு தெரியணுமா? இதே பொழப்பு தானே, இந்த ரூட்டு ஒரே ரூட்டு தானே எனக்கு நன்னா தெரியும். எத்தனை வழி வந்தானா மதுராக்கு போறதுக்கு வழி தெரியாது என்ன? பக்தாலெல்லாம் கேட்டா தெரியும் எங்க என்ன. ஹரித்வார் ரிஷிகேஷ் எப்படி போனோம் எல்லாத்தையும் நம்ம கூகுள்ல போட்டு மேப் போட்டு சுவாமி எப்படி போனோம் அவன் டிராவல்ஸ்ல கேட்டு அவன் எப்படி போறான்னு கேட்டு இப்படி நூறு கேள்வி கேட்போம். அந்த காலத்துல அப்படி இல்லை, மதுரா பிருந்தாவன் சேர்த்துட்டு அப்படியே நேரம் பத்திரிக்கை போனோம். அவள்தான் டெல்லிக்கு போனா ரயில்ல டெல்லிக்கு போயிடலாம், டெல்லி இருந்து ஏதோ ரயில் போடுறது போயிடலாம் போயிடுவோம். அந்த காலத்துல அப்படிதான் போயிட்டு இருந்தான், கேட்டு கேட்டு போயிடுவோம். இன்னைக்கு நம்ம நூறு மேப் போட்டு போலாமா வேண்டாமா கேட்டு அந்த மாதிரி ரிவர்ஸ் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கான். அங்க உட்காந்துட்டு உன்னையே பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கேன், எங்கேயான்னு வழி தேடி விட்டேனா? கிருஷ்ணா நீ இருக்கும்போது அது நடக்குமா? நடக்காது. என்னோட சாமர்த்தியத்தையும் பாரு, நானுக்கு அந்த பிரக்கியம் உண்டு. உன்னை அழிச்சும் போது ஜாகிரதை அழிச்சும் போன எனக்கு தெரியாதா, நான் அழிச்சும் போறேன் அப்படிங்கிறானா சாரத்தியம். அப்படி திரும்பி உட்காந்து பண்ணின்னு போயிட்டு இருக்கானா அக்ரூவரன். அப்படி என்பதான் அப்படி வசத்தியான ஒரு பத்ததி. அந்த கீழ்ப்பாட்டுல இப்படி ஒசத்தியான கன்னிகைகள்லாம் எழுப்பி ஆழ்வார் ஆழ்வார்கள்லாம் தன்னோடத்த சகியான ஆழ்வார்கள் பத்து ஆழ்வார்களை எழுப்பி ஆண்டால் நமக்கு சேஷ பூதையாக இருந்து நம்ம எப்படி சேஷத்துவம் பண்ணனும், எப்படி எம்பெருமானுக்கு சேஷியா இருக்கிறது அப்படின்னு காமிச்சு கொடுத்து எம்பெருமானுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணுவது என்பதாக, அவனுக்கு எப்படி தாசிய பூதத்தோட இந்த கைங்கரியம் பண்ணணும் காமிச்சு கொடுக்கிறான் தாயார். நாயகனாய் நின்று நந்த கோபன கோயில் காப்பானே, கொடித்தோன்றம் தோரண வாயில் காப்பானே, மணி கதவன் தாழ்ந்தருவாய், ஆயர் சிறி மீரோர்மக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நின்னலேவாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோரும்பாவாய், நாயகனாய் நின்ற அவனோட தந்தையை எழுப்புறாள் இங்க முதல்ல நாயகன் அப்படின்னு இல்ல இல்ல, நந்தகோபன கோயில்கானே வாசத்வாரகன் துவாரபாலகா அப்படி இருக்கா, ஜெயா விஜயால் மாதிரி இருக்கா, அவளை போய் பிரார்த்திக்கிறானான் இந்த மாதிரி விரதம் அனுஷ்டானம் பண்ணணும், இந்த விரத அனுஷ்டானத்துக்கு எம்பெருமானை சேவிக்கணும், அதனால எம்பெருமான திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சதுக்காக எழுப்புறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க கேட்கிறானாம். கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கத வந்தால் திரவாய், அடுத்தது கொடித்தோன்றும் தோரண வாயில் முதல் வாயில் போயாச்சு, உள்வாயில் போறா, உள்வாயில் போனோன்னு கிருஷ்ணன் அப்படி திறந்து காமிக்கணுமா, ஆயர் ஸ்ரீ மீரோர்முக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நின்னலேவாய் நேர்ந்தான், நம்மாடி உங்களெல்லாம் விட முடியாது, பூதன பொம்னாட்டி தான், அந்த மாதிரி பொம்னாட்டியா நிறைய பேர் வந்திருக்கான், உங்களை எப்படி நம்புறது அப்படிங்கிறானா, இல்ல நின்னலேவாய் நேர்ந்தான், எம்பெருமான் எங்களுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டான், அதனால வந்திருக்கோம் நாங்கள் அப்படின்ன உடனே இவாளுக்கு ரொம்ப பயம் வந்துருது, என்ன மதுகைடவர்கள் பட்டார் அப்படி துவாரபாலகர் அவசப்பட்டாலே அந்த ரீதியில நமக்கு வேணுமா அப்படிங்கிற யோசனை பண்ணாலும் பயம் வந்துருது, ஏன்னா உள்ள இருக்கிறது பெருமாள் வேலை தெரியும், அதனால வேண்டாமட்டாச்சு பாகவதாச்சு அவனாச்சு எப்படி இருந்தாலும் மாயன் மாமாயன் அவங்க காப்பாத்திப்பான், இங்கேருந்து அவன் சரணாகதன மனசுக்குள்ள தியானம் பண்ணி அப்பாடி உன்னை நம்பி உள்ள அமுச்சுட்டேன் என்ன காப்பாத்து ஏதான ஹானி ஏற்படக்கூடாது எப்படி இருக்கு அப்படி பிரார்த்திக்கிறாலும் அப்படி கண்ணுங்கத்தமா இருக்காளாம், தூயோமாய் வந்தோம் துழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றா அதே அம்மா, நீ நேய நினைக்கதும் நீ கேளோரும் பாவாய், அப்பாடி மறுத்து சொல்லாத அந்த கதவை தர அப்படிங்கிறாரா, அப்படி எல்லாம் புத்தாட கட்டின்னு வந்திருக்கோம் புதுசா தீத்தா மாறிண்டு அப்படி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடின்னு வந்திருக்கோண்டாப்பா விரதத்துக்காக பாரு, எங்களுக்கு விரதபூஷிகளா தெரியறதா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா இல்ல தெரியறதோனோ வெறும் நெத்திட்டு தான் வந்திருக்கோம் நல்லா தெரியறது பாரு, எனக்கு அந்த பெரிய நிலைக்கதவு எங்களால திறக்கவில்லை, ஏன் திறக்கவில்லை, அதுவும் எம்பெருமான காப்பாத்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம் அந்த நிலக்கதவு, பட்டர் போனேன்னா ராத்திரி என்ன பண்ணுவார் நிலக்கதவை சாத்துவர், சாத்துச்சு என்ன பண்ணுவார்னா அப்படி எம்பெருமான அந்த திருடி வாரத்தில் சேவிப்பார், எம்பெருமான சேவிக்க மாட்டார், அந்த சங்காழ்வான் சக்கரத்தாழ்வான சேவிப்பான், விஷச்சேனரை சேவிப்பான், அந்த இடத்துல சங்காழ்வான் சக்கரவாழ்வான் பேசி அப்படி பிரார்த்தனை படிப்பாலாம், எம்பெருமான பத்திரமா பார்த்துக்கோ உள்ள அவனை துயில் படுத்திட்டேன், அதனால இந்த க்ஷணத்திலேருந்து நீங்கள் தான் பொறுப்பு, அவனை ஜாகிரதையா பார்த்துக்கிறான், விஷச்சேனத்தை எல்லா காவலும் நீரே, நான் இதான் தப்பு பண்ணியிருந்தா கூட எம்பெருமானுக்கு எந்த ஹானியும் ஏற்படக்கூடாது, எனக்கு எது வேணா ஆகலாம் எம்பெருமானுக்கு எதுவும் ஆகப்படாது, அந்த ரீதியில் அவனை காப்பாத்தி கொடுக்கணும் பிரார்த்திச்சுண்டு அங்க நாலு தடவை சேவிச்சுட்டு அப்படி கதவை சாத்துவாலாம், மறுநாள் காத்தால கதை திறக்குச்சு அப்படிதான் நாலு தடவை செய்ப்பான், நீங்க இத்தனை நாளா பண்ணி கொடுத்தாலே அதுக்கு மிக்க நன்றி என்பதாக அந்த விஸ்வசேனருக்கும் சங்காழ்வான் சக்கராத்தாழ்வானுக்கும் பஞ்சாயுதங்களுக்கும் அப்படி ஒரு சேவையை போட்டு எம்பெருமான காப்பாத்தி கொடுத்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் துவாரக சண்டாதி துவாரபால சேவிச்சுட்டு அவளையும் இத்தனை நாளா காப்பாத்தி கொடுத்தாலே இதே மாதிரி எப்போதும் எனக்கு பண்ணணும் அப்படின்னு அவளை பிரார்த்திச்சுண்டு அப்புறம் தான் கதவை திறப்பலாம், இன்னைக்கும் திருப்பதியில போனா அது நல்லா தெரியும் எல்லா சன்னதியும் அப்படிதான் நடக்கும், எல்லா சந்தேகமும் இல்ல, அந்த நிலைக்கதவு திறக்கல ஏன்னா அது பாசமா இருக்கு எம்பெருமான் மேல, அதனால நீ தொட்டேனா தெரியும் அன்னைக்கே வந்துருட்டு பிங்கர் பிரிண்ட்ஸ், அந்த பிங்கரிங் வச்சாதான் உள்ள அலோ பண்றது இல்லையா, இன்னைக்கு எதோ கண்டுபிடிச்சிருக்கேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன கண்டுபிடிச்சேன் எந்த ஜமத்துல கண்டுபிடிச்சேன், அன்னைக்கே எங்க திருப்பாவையில சொல்லிட்டா அந்த கை ஹஸ்தத்தை அப்படி வச்சா உள்ள திறக்கமா, துவாரபாலகன் தன்னோட உன்னோட திருக்கையால் அதை தரங்கிறாள் தொட்டா போதுமா திறந்துருமா, எப்படி மடியில தொட்டா பால் கறக்குமோ அந்த மாதிரிதான், இதெல்லாம் அந்த காலத்துல நல்ல சயின்ஸ்ல முன்னேறிதான் இருந்திருக்கான். அப்படி நாயகனாய் நின்று நந்த கோபன கோயில் காப்பானே. கவிதா, கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழ்மோ, சோதி மனமாட தோன்றுமோ, நிதியா நல்ல பத்தர் வாழ்மோ, நான்பதைகள் ஓதுமோ, வில்லி புத்தூர் வேத கோணல் பாதங்கள் தீக்கும் பரமடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாக்கும் கோதமை ஐயந்தும் ஐந்தும் அறியாதமான இடை வையம் சுமப்பதும் அம்பு. கவிதா கிருஷ்ணமாய கல்யாண குணசான் சிமதே வெங்கடேச வேதாந்த குருவேர்மா சிமதே எனக்கு மாந்த மகாதீசகாயர்மா ஸ்ரீமத் கோதாயை நமஹா.